بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மாபெரும் அருளால் புனிதமிக்க இந்த ரமலானிலே அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனை கேட்டு புரிந்து அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலே கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவதற்கும் கேட்பதற்கும் தௌஃபிக் தந்ததை போன்று அதன்படி நடப்பதற்கும் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணம் இன்றைய தஃப்சீர் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் ஒரு இயற்கை மார்க்கம். இயற்கையாக மனிதனோடு கலந்துவிட்ட ஒரு மார்க்கம். இது செயற்கையான சில தத்துவங்களையோ அல்லது செயற்கையான சில கொள்கைகளையோ சொல்லி மக்களை குழப்பக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. மனிதனுக்கு யதார்த்தமா இயற்கையா அவனுக்கு என்ன தேவையோ அதை சொல்லக்கூடிய மார்க்கம். அந்த அடிப்படையிலே மனிதனுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அம்சம் தாம்பத்தியம் என்பது. அந்த தாம்பத்தியத்தை பற்றி, தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் எந்த அளவுக்கு அழகாக தெளிவுபடுத்தியிருக்கின்றானோ, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய செயல் ரீதியாக அதற்கு உலகத்திற்கு ஒரு வழிகாட்டியிருக்கின்றார்களோ, அதுபோல உலகத்தில் எந்த மதமும் எந்த அறிஞனாலும் தாம்பத்திய வாழ்க்கையிலே, கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட தாம்பத்திய வாழ்க்கையிலே அது எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்று உலகத்தில் யாராலும் விவரிக்கப்பட்டிருக்காது, யாராலும் சொல்லப்பட்டிருக்காது என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெள்ள தெளிவாக தன்னுடைய திருமறையிலே, தன்னுடைய தீன் அல் இஸ்லாத்திலே கணவன் மனைவிக்கு சம்பந்தப்பட்ட தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி ரொம்ப அழகாக அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். ஆனால் இன்னைக்கு இந்த தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி பேசும்பொழுது நம்மில் பல பேர் இது ஆபாசமா இருக்குது, அசிங்கமா இருக்குது, சின்ன பசங்களாம் இருக்கிறாங்க, இதை பத்திலாம் பேசுறது நல்லதா என்ற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படலாம். ஆனால் இது மனிதனுடைய தேவை என்ற பட்சத்திலே தெரியாமலேயே குழப்பத்திலேயே பல்வேறு விதமான தவறுகளை செய்து விடுவதற்கு பதிலாக தெரிந்து புரிந்து அல்லாஹ் சொன்ன முறைப்படி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காட்டிய வழிமுறைப்படி ஒரு தாம்பத்தியத்திலே ஒரு மனிதன் ஈடுபடும் பொழுது அந்த தாம்பத்தியமும் கூட அவனுக்கு இபாதத்தாக மாறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களிடத்திலே பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நீங்கள் சாலையில் கடக்கக்கூடிய கல்லையோ ஒரு மண்ணையோ கல்லையோ முள்ளையோ மக்களுக்கு நோவினை தரக்கூடிய பொருட்களை எடுத்து அகற்றுவது சதக்கா என்று சொன்னார்கள், தர்மம்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, ஹத்தா தஜாலு ஃபி ஃபிம்ராதிக், உங்களுடைய மனைவியின் வாயில் அன்பாக ஒரு கவலை உணவை நீங்கள் ஊட்டி விடுவீர்களால் இதுவும் சதக்கான்றாங்க. அடுத்து சொன்னாங்க, ஹத்தா இதா அத்தைத்தும் இம்ராத்தக்கும், உங்களுடைய மனைவியிடத்திலே நீங்கள் தாம்பத்திய உறவு இல்லற வாழ்க்கையை உடலுறவு கொள்வீர்கள் எனால் அதுவும் சதக்கா, அதுவும் தர்மம் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு இந்த மூன்றாவது விஷயம் ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. அரசுல்லா ரோட்டில் கிடந்த கல்லையோ முள்ளையோ எடுத்து உரமா தூக்கி போடுறோம், சதக்கான்டா, அதுல அர்த்தம் இருக்குது. சரி, மனைவிக்கு அன்பா ஊட்டி விடுறோம், அது தர்மம்டா. சரி, வயிறு நிறையும், அது சதக்கான்னு சொன்னா அர்த்தம் இருக்குது. எங்களுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக, எங்களுடைய ஆசையை தணித்துக் கொள்வதற்காக நாங்கள் மனைவிடத்தில் செல்வது எப்படி யார சொல்ல சதக்காவாகும், எங்களுடைய இச்சையை தீர்த்துக்கு அன்பில் போனோம், இப்படி எப்படி சதக்காவாகும் அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்ட சஹாபாக்களை திருப்பி கேட்டாங்க, அதே இச்சையை அதே ஆசையை ஹராமான வழியில் தீர்த்தா அல்லாஹ் தண்டனை எழுதுறாமல்ல, ஹலாலான வழியில் தீர்க்கும் பொழுது அல்லாஹ் நன்மை எழுதுறான், உங்களுக்கு என்ன ஆட்சி அப்படின்னாங்க. அதே இச்சைத்தான் நீங்கள் ஹராமான வழியில் தீர்க்கும் பொழுது அல்லாஹ் அதை பாவமாக எழுதுகின்றான், பெரும் பாவமாக எழுதுறான். அந்த இச்சையை ஹலாலான வழியில் தீர்க்கும் பொழுது அல்லாஹ் அனுமதித்த வழியில் தீர்க்கும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு சதக்காவாக எழுதுகின்றான், தர்மமாக எழுதுகின்றான், இதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபம் கேட்டாங்க. அந்த அளவுக்கு சகோதரர்களே, ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது தங்களுடைய உணர்ச்சியை ஹராமான விஷயங்களிலிருந்து தவிர்த்துக் கொள்வதற்காக நான் தாம்பத்தியம் ஈடுபடுகிறேன் என்ற எண்ணத்தோடு ஈடுபடும் பொழுது அவருடைய தாம்பத்திய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இபாதத்தாக ஆக்கி கொடுக்கின்றான். அதுவும் சதக்காங்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை புகாரியுடைய ஹதீஸ்ல வருது, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒரு அன்சாரி பெண்மணி வர்றாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு பீடிகையோட இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரஹிமல்லாஹு நிசா அல் அன்சாரியின், அன்சாரி பெண்களை அல்லாஹ் அருள் புரிவானாக, அன்சாரி பெண்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக அப்படின்னு துவா செஞ்சுட்டு இந்த சம்பவத்தை சொல்றாங்க. என்ன சம்பவம்? ஒரு முறை ஒரு அன்சாரி பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து கேட்கறாங்க, யார் ரசூலுல்லாஹ், மாதா தரா இதா ராத்தில் இம்ராத்து கமா எரர் ரஜுலு, யார் ரசூலுல்லாஹ், ஒரு ஆண் தூக்கத்திலே கனவு கண்டு ஸ்கலிதமாவதை போன்று, எஜாகுலேஷன் ஆவதை போன்று ஒரு பெண்ணுக்கும் அதே மாதிரி எஜாகுலேஷன் ஆனால் இதுக்கு என்ன சட்டம் என்று கேட்டார்கள். அதாவது தூக்கத்தில் ஆண்களுக்கு ஸ்கலிதமாகிற மாதிரி பெண்ணுக்கு ஸ்கலிதமானால் இதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு அன்சாரி பெண்மணி ரசூலுல்லாஹ் வந்து கேட்கறாங்க. பின்னால நின்று ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா, மகளன் மகளன், சி சி சி, ஒரு பொம்பளை என்ன கேட்டுப்பா, என்ன கேள்வி கேட்கற அப்படின்னு ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாவுக்கு இது வந்து ஒரு பெரிய பாரமா தெரியுது, பெரிய தப்பா தெரியுது. என்ன கேட்கற வந்து ரசூலுல்லாஹ் வந்து அப்படிங்கிறாங்க. உடனே ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா திரும்பி பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன ஆயிஷா, ஃபபிம தஷ்பஹுல் வலத், உனக்கு இப்படி கேள்வி கேட்கறது பெரிய பாரதூரமா தெரியுது. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா எதனால அதை பெரிய தப்பா நினைச்சாங்கன்னா, ரெண்டு காரணம். ஒண்ணு, அது அப்படி பெண்களுக்கு அப்படி ஆகுமா, ஆண்களுக்காக இயற்கு, ஆண்களுக்கு இயற்கையா வந்து தூக்கத்தில் குளிப்பு கடமையாகிறது இயல்பு, பெண்களுக்கு எப்படி ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். ரெண்டாவது, அப்படி ஆனாலும் இதெல்லாம் வெக்கமில்லாம ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு இருக்கிறது, ஒரு ஆம்லெட் வந்து கேட்கறது, இந்த ரெண்டு காரணங்கள்னால ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா சீச்சி அப்படின்னு சொல்லி பெரிய வெறுப்பா நினைச்சாங்க. புகாரியுடைய ஹதீஸ் எடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாவுடைய இந்த ரெண்டு சந்தேகத்திற்கும் ஒரே வார்த்தையில பதில் சொன்னாங்க, ஃபபிம தஷ்பஹுல் வலது, எப்படி குழந்தை ஒப்பாகிறது அப்படின்னாங்க. முடிஞ்சு போச்சு, நமக்கு எதாவது புரியுதா? இது அந்த அம்மா வந்து கேட்கிற கேள்விக்கும் ஆயிஷா ரழியல்லாஹு தன்னுடைய வெறுப்பு காட்டுறதுக்கும், ஃபபிம தஷ்பஹுல் வலது, எப்படி குழந்தை ஒப்பாகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டதுக்கும் எதாவது புரியுதா நமக்கு? சகோதரர்களே, இந்த ஒரு வார்த்தைக்குள்ள ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கி ஒரே வார்த்தையில சொன்னாங்க. என்ன அர்த்தம் இதுக்கு? அதாவது நீ நினைக்கிற பாரு, ஆண்களுக்கு மட்டும்தான் தூக்கத்தில் குளிப்பு கடமையாகும், பெண்களுக்கு ஆகாதுன்னு சொல்லி அது தப்பு, பெண்களுக்கும் ஆகலாம், ஆனா ஆண்களுக்கு ஆகிற மாதிரி ரொம்ப இயல்பா நடக்காது, ரொம்ப ஏதாவது ஒன்று ரேரா நடக்கும், பெண்களுக்கு அந்த மாதிரி நடக்கிறது வாய்ப்பு இருக்குது, ஆனா ஆண்களுக்கு ஆகிற மாதிரி யதார்த்தமா இயல்பா இருக்காது, பெண்களுக்கு ரொம்ப ரேரா நடக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்கறாங்க, இல்லை என்றால் எப்படி குழந்தை ஒப்பாக இருக்கின்றது அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு ஹதீஸ்ல, அது ஒரு நீண்ட ஹதீஸ், உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரழியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் மூணு கேள்வி கேட்கறாங்க, அது புகாரியோட ஹதீஸ்ல வருது. அந்த மூணு கேள்வி இப்ப எக்ஸ்பிளைன் பண்ற டைம் இல்லை, வேற டாபிக் போயிடும். அதுல ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, அவங்க கேட்கிற கேள்வி, அதாவது அவங்க அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரழியல்லாஹு தஆலா யூதர்களே பெரிய ஆலிம், அவங்க யூதர்களே பெரிய ஆலிம், அது இஸ்லாத்தை ஏத்துக்கல, இவங்க உண்மையிலே அல்லாஹ் ரசூல் தானா அப்படின்னு செக் வைக்கிறதுக்காக வேண்டி, செக் பண்றதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் மூணு கேள்வி கேட்கிறார் அவரு. அதுல ஒரு கேள்வி, மூணாவது கேள்வி, கணவன் மனைவி வீடு கூடுவதனால குழந்தை பிறக்குது, பிறக்கக்கூடிய குழந்தைகள் சில சமயங்களில் தாயுடைய சாயல் இருக்கின்றன, சில குழந்தைகள் தந்தையுடைய சாயல் இருக்குது, சில குழந்தை தாயுடைய சாயல் இருக்குது, சில குழந்தை தந்தையுடைய சாயல் இருக்குது, அது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. பாக்குறோம்ல இன்னைக்கு அப்படியே அத்தா உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது சொல்றோம்ல, அவங்க அம்மா உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது அப்படியே அப்படிங்குவோம். சரிமே அத்தா கண்ணங்க ரேல் இருப்பாரு, பிள்ளைய பத்தினா செக்க செவன் இருக்கும் சொல்லுவாரு, என் ஒய்ஃப் மாறிங்க அப்படிங்குவாரு பாக்குறோம். அப்போ எப்படி சில குழந்தைகள் தாய மாதிரி இருக்கு, சில குழந்தை தந்த மாதிரி இருக்குதே, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. சோல 1400 வருடங்களுக்கு முன்பாக எந்த விதமான மெடிக்கல் டெக்னாலஜி வளராத காலத்தில், எந்த விதமான ஸ்கேன் பண்ணி எந்த விதமான டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாத காலத்தில் இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லியிருக்க முடியுமா? பிறக்கக்கூடிய குழந்தை சில குழந்தை தாய மாதிரி இருந்தது, சில இன்னைக்கு சொல்லுவாங்க அதுல அந்த குரோமோசோம்ல எக்ஸ் ஒய் எக்ஸ்ங்கிற செல் ஒய்யோட செல்லோட சேரணும், ஒய்யுங்கிற செல் ஏதோ காரணம்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த காலத்துல இது எக்ஸ் நாள் தெரிஞ்சிருக்காது, ஒய் நாள் தெரிஞ்சிருக்காது. அந்த நேரத்தில் ரசூலாட்ட போய் ஒரு யூதர் கேள்வி கேட்கிறாரு, எப்படி பிறக்கிற குழந்தை சில குழந்தை தாய மாதிரி சில குழந்தை தந்த தகப்பன மாதிரி இருக்குது, என்ன காரணம்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, கணவன் மனைவி வீடு கூடும் பொழுது எப்படி ஆண்களுக்கு இந்திரியம் வெளியாகுமோ அதே மாதிரி பெண்களுக்கும் வெளியாகும். அந்த வெளியாகக்கூடிய இந்திரியம் தாயினுடைய கருவறையை முதல்ல போய் ஆணுடைய இந்திரியம் போய் அடைந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை தந்தையின் சாயலில் இருக்கும். முதல்ல தாயுடைய இந்திரியம் கற்பப்பை அடைந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை தாயின் சாயலில் இருக்கும். நபிசல்லான் சொன்னாங்க. இதைத்தான் ரசூலுல்லாஹி சங்க ஆயிஷாட கேட்கிறாங்க, நீ பெண்களுக்கு தூக்கத்தில் கடிதமான பெரிய ஆச்சரியமா நினைக்கிறியே, பெண்களுக்கு அப்படி ஆகிறதுனால தான் பிறக்கக்கூடிய குழந்தைகள் சில சமயத்தில் யார மாதிரி இருக்குது, தாய மாதிரி இருக்குது அப்படிங்கறத ரசூலுல்லாஹி கேட்டாங்க. ஃபபிமா தஸ்மஹுல் வலத், பிறகு எப்படி குழந்தை தாயை போன்றிருக்கிறது? அப்ப பெண்களுக்கும் ஸ்கலிதம் ஆகிறதுனால தான், பெண்களுக்கும் அங்க அந்த மதன நீர் உருவாகிறதுனால தான் பிறக்கக்கூடிய குழந்தைகள் யார மாதிரி இருக்குது, தாய மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இப்படி அன்சாரி பெண்மணி வந்து கேட்காட்டா இது மார்க்கத்துக்கு என்ன சட்டம்? கியாமத்தினாலும் சட்டம் வந்திருக்காதே, கியாமத்தினால் வரைக்கும் இந்த சட்டம் விளங்காம போயிருக்குமே. இதைத்தான் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுல் இல்ம்ல இந்த படத்தை அந்த பாடத்தை கொண்டு வந்து ஹதீஸ கொண்டு வர்றாங்க. கல்வி சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள்ல இந்த ஹதீஸ கொண்டு வர்றாங்க. இந்த ஹதீஸ்க்கு கல்வியோட என்ன சம்பந்தம்? முதல்ல புகாரி ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் சொல்றாங்க, லா யஹ்ஸுலுல் இல்ம இஸ்னான், இரண்டு பேருக்கு ஞானம் என்பது அறவே கிடைக்காது. அறிவுங்கிறது ரெண்டு பேருக்கு அறவே கிடைக்காது. யார் ரெண்டு பேரும் சொன்னா, அல் முஸ்தக்பிர், முதல்ல ஆணவம் கொள்பவன் பெருமை அடிப்பவன், இரண்டாவது அல் முஸ்தஹயி, வெட்கப்படுபவன் கூச்சப்படுபவன். ஆணவம் கொள்வனுக்கு ஏன் கல்வி கிடைக்காது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சா இவன் எப்படி மத்தவங்கள்ட்ட கேட்பான், எனக்கு தெரியாதா அப்படின்னு நினைச்சானா இவன் மத்தவங்க பயான்ல போய் உட்காரணும், மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், குரானை பார்க்கணும், அதீச பார்க்கணும், புத்தகங்களை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஆர்வம் வருமா அவனுக்கு? இவனு தான் செய்தான் தலையில் உட்கார்ந்துட்டானே, எப்படி உட்காந்துட்டான், எல்லாம் எனக்கு தெரியும். அப்ப எவன் எல்லாம் எனக்கு தெரியும் நினைக்கிறானோ அவனுக்கு ஞானமே கிடைக்காது, அறிவே கிடைக்காது. ரெண்டாவது யார் அல் முஸ்தஹி, யார் கூச்சப்படுகிறானோ மார்க்க விஷயங்களை தெளிவா கேட்கறது, யார் வெக்கப்படுகிறானோ அவனுக்கு என்ன கிடைக்காது, என்ன கிடைக்காது, மார்க்க அறிவு கிடைக்காது. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க தயமுமுடைய ஆயத்து இறங்கிச்சு, தயமுமுடைய ஆயத்து இறங்கிச்சு, குளிக்க குடிப்பு கடமையான நேரத்தில் உங்களுக்கு வந்து குளிக்கிறது தண்ணி கிடைக்காட்டா நீங்க என்ன பண்ணிக்கங்க, தையபா, சுத்தமான மண்ணை கொண்டு தயமும் செஞ்சுக்கங்க அப்படிங்கிற ஆயத்து இறங்கிச்சு. ஆனா எப்படி தயமும் செய்யணும்னு சொல்லி நாங்க ரசூலுல்லாஹ் கேட்க கூச்சப்பட்டோம். இதெல்லாமா தெரியாது உனக்கு அப்படின்னு தெரிஞ்சிடக்கூடாது, ரசூலுல்லாஹ் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நாங்க எப்படி தயமும் செய்ய தெரியாம கூச்சப்பட்டோம். அதனால என்னாச்சுன்னு சொன்னா, ஒரு நாள் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது எனக்கு தூக்கத்தில் குளிப்பு கடமையாயிடுச்சு. உடனே நான் என்ன பண்ண, குளிக்கணும், என்ன பண்ணுவாங்க, குளிக்கணும், என்ன பண்ணுவோம், உச்சிலேருந்து உள்ளங்கால் வரை நினைக்கணும், உச்சிலேருந்து உள்ளங்கால் வரை நினைக்கணும். அதே மாதிரிதான் தயமும் நினைச்சுக்கிட்டு மக்களை விட்டு ஒதுக்கு போறமா ஒரு பொதருக்கு போனேன், என்னுடைய துணியை பூரா கலட்டின, கலட்டி குண்டு தாம் மாக்து கமா ஏத்த மாகல் ஹிமார், கழுதை உருளுவதை போட்டு உருண்டேன். இதுல மண்ணில் கடந்து யார் சொல்றாங்க, உமர் ரதியல்லாஹு சொல்றாங்க, நான் கழுதை உருள்ற மாதிரி துணியை பூரா அவுத்து நிர்வாணமா கடந்து மண்ணில் கடந்து உருண்டேன். இப்படி என்ன பண்ணேன், ஏன்னா உடம்பு நினை படணும்ல, தண்ணியில குளிச்சா உடம்பு நினைணுமா இல்லையாங்க, அதே மாதிரி தயமுக அதான் சட்டை நினைச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி செஞ்சேன். அப்புறம் பார்த்தேன் இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது ஒரு வித்தியாசமா தெரியுது, அல்லாஹ் இப்படிலாம் சொல்லிருக்க மாட்டானே. மறுதா ஊருக்கு வந்த பிறகு ரசூலுல்லாஹ் கேட்டேன், யார சொல்லலாம், நான் இந்த மாதிரி செஞ்சேன், இது சரியான்னாங்க. அப்ப நபிசுல்லாஹ் சிரிச்சு சொன்னாங்க, இன்னமா யக்ஃபிக ஹாதா யா உமர், உமர் உனக்கு இது போதாதா அப்படின்னு சொல்லி ரெண்டு கையை பூமியில அடிச்சாங்க, மண்ணில் அடிச்சாங்க. முதல் கையால மூஞ்சை தடவுனாங்க, ரெண்டாவது கையால ரெண்டு கைகளை தடவுனாங்க. குளிப்பு கடமையானாலும் தொழுவதற்கு எந்த தயமும் போதுமானது, இந்த தயமும் போதுமானது. தமிழ்ல கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மார்க்கம் தெரியாத வாயில மண்ணு அப்படிங்குவாங்க, மார்க்கம் தெரியாத வாயில மண்ணு என்ன அர்த்தமா, ஒருத்த மார்க்கம் தெரியாம தயமம் செய்ய போனா, தயமம் செஞ்சு மண்ணு அள்ளி முதல்ல என்ன பண்ணும், வாய் கொப்பளிக்கிற மாதிரி மண் அழுத்திக்க போட்டானா, தண்ணி அடிச்சு வாய் கொப்பளிக்கணுமா இல்லையா, அதனால அதான் மார்க்கம் தெரியாத மாதிரி மண்ணுங்குவாங்க. அப்ப அந்த மாதிரி மார்க்க விஷயத்துல கேட்பதற்கு கூச்சப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது, அப்பதான் மார்க்கத்தை தெளிவா தெரிஞ்சு கொள்ள முடியும். அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு வரக்கூடிய ஒரு 15-20 வசனங்களுக்கு ஒரு இல்லற வாழ்க்கையை பற்றியும், தாம்பத்திய வாழ்க்கையை பற்றியும், கணவன் மனைவி நிக்காவை பற்றியும், தலாக்கை பற்றியும் ரொம்ப தெளிவா அல்லாஹ் சொல்றான். அந்த சட்டங்களை இப்ப பார்க்கலாம். முதல்ல அல்லாஹ் சொல்றான், நபியே பெண்களுடைய மாதவிடாயை பற்றி உங்களிடத்தில் கேட்கின்றார்கள், பெண்களுடைய மாதவிடாயை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குல் ஹுவா அதன், அது ஒரு சின்ன ப்ராப்ளம், அவ்வளவுதான், அது ஒரு சின்ன பிரச்சனை. ஃபாதஸிலுன் நிஸா ஃபில் மஹயத், மாதவிடாய் காலங்களிலே உங்களுடைய மனைவிமார்களை விட்டு விலகி கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இந்த சந்தேகம் ஏன் வந்துச்சு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னா சஹாபாக்கள் எடுத்ததெல்லாம் ரசூலுல்லாஹ் வந்து சில நிறைய சமயங்கள் கூச்சப்படுவாங்க. யாராவது ஒரு காட்டருவி வரமாட்டாரான்னு பார்ப்பாங்க, கிராமத்துவாசி அவனுக்கு அந்த கூச்ச நாச்சம் இருக்காது, யதார்த்தமா இருப்பாங்க கிராமத்துவாசிங்க, யதார்த்தமா இருப்பாங்க, அவனுக்கு கூச்ச நாச்சம் பெருசா இருக்காது, அதனால யாரும் காட்டருவி வந்து ரசூலுல்லாஹ் கேட்க மாட்டாங்களா, காட்டருவி வந்து யார சொல்லா அப்படின்னு கேட்பாங்க, அது ரசூலுல்லாஹ் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. ஆனா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ரொம்ப மரியாதை கொடுக்கறதுனால ரொம்ப கண்ணியமா இருப்பாங்க, ரொம்ப அதனால சொல்றாங்க, நாங்க எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா யாராவது காட்டறவீர் வர மாட்டாங்களா, வந்து கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நாங்க பாத்துட்டு இருப்போம் அப்படிங்கிறாங்க. ஒரு உதாரணம், ஹுசைன் அஹமது மதனி ரஹமத்துல்லாஹி கேள்விப்பட்டிருப்போம், தாருலும் தேவபந்து மதரசாவினுடைய ஷேகுல் ஹதீஸா இருந்தவங்க, மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர். அவங்க வந்து பிரிட்டிஷ் காலத்தில் என்ன பண்றாங்க, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்கிறதுக்காண்டி அவங்கள பிடிச்சி மால்டா ஜெயில அடைச்சாங்க. மால்டாங்கிறது மேற்கு வங்காளத்தில், வெஸ்ட் பெங்கால மால்டா ஜெயில அடைச்சாங்க. ஹதரத் ஜெயில இருந்துட்டு விடுதலையாகி வர்றாங்க, மால்டால இருந்து தேவபந்துக்கு வராங்க, தேவபந்து அவங்க சொந்த ஊர், தேவபந்துக்கு வர்றாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா வர்ற வழியில பூரா ட்ரெயின்ல அங்கங்க நிறுத்தி மக்கள் ஹதரத்துக்கு ஜூஸ் கொடுக்கறது என்ன, மோர் கொடுக்கறது என்ன, கிராமத்து மக்கள் பால் கொடுக்கறது என்ன, இப்படி கொடுத்து அதாவது திக்குமுக்காடி போயிட்டாங்க. கடைசியில முசஃபர் நகருக்கு வருது வண்டி, அதாவது தேவபந்துக்கு முந்தின ஸ்டாப்பு. அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு பெரிய இவ்வளவு பெரிய கிளாஸ் நிறைய மோர் கொண்டு அஜித்து கொடுத்தாரு, ஒரு திஹாத்தி, திஹாத்தினா கிராமத்துவாசி, மோர் கொண்டு கொடுத்தாரு. அஜித்து இல்லப்பா இப்பதான் குடிச்சேன் வயிறு ஃபுல்லா, அட மூத்திரம் அஜித் குடிங்க அஜித் அப்படின்னாராம், மூத்திரம் தான் குடிங்க அப்படின்னாராம், எல்லாம் தேய்ச்சி போச்சு. என்ன சொல்றாரு, அதாவது குடிச்சா என்ன கொஞ்ச நேரத்துல மூத்திரமா போகுது, குடிச்சா என்ன இது அர்த்தம், அதுக்கு குடிச்சா என்ன கொஞ்ச நேரத்துல சிறுநீரா போகுது, இதுக்கு வேணாங்கிறீங்களே, இது மூத்திரம் தான் அஜித் குடிங்க அப்படின்னாராம். இது கிராமத்து மக்களுடைய யதார்த்தமான பழக்கம், கிராமத்து மக்கள் திஹாத்திகள் இருக்கிறாங்களே யதார்த்தமா பேசுவாங்க. அந்த மாதிரி சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கறதுக்கு யாராவது காட்டறவிகள் வரமாட்டாங்களா, கிராமத்துவாசிகள் வரமாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி வந்து ஒரு கிராமத்துவாசி ரசூலுல்லாஹி கேட்டாரு. என்ன கேட்டாருன்னு சொன்னா, இந்த மாதவிடாய் விஷயத்தில், பெண்களுடைய மாதவிடாய் விஷயத்தில், யூதர்கள் நஸ்ரானிகள் இந்த இரண்டு கூட்டத்தான அஹல கிதாபுகள், இவங்க ரெண்டு பேருமே வரம்பு மீறுவாங்க. எப்படின்னு சொன்னா, மாதவிட காலத்தில் யூதர்களை பார்த்தீங்கன்னா அப்படியே பெண்களை அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த நேரத்தில் மென்சஸ் டைம்ல பெண்களை அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க. எந்த அளவுக்குன்னா, அவங்க சாப்பிட்றதுக்கு தனி தட்டு, அவங்க குடிக்கிறதுக்கு தனி தட்டு தனி கிளாஸ், அவங்க வீட்டை விட்டு ஒதுக்கு புறமா வைக்கிறது, எதையுமே அவங்க தொடக்கூடாது, எதை தொட்டாலும் தீட்டு அப்படின்னு ஒதுக்கி வைப்பாங்க. யாரு, யூதர்கள். இன்னைக்கு யாருங்க அந்த மாதிரி பண்றவங்க, பிராமணர்கள். பிராமண அக்ரஹாரத்தில் பார்த்தீங்கன்னா, பிராமண அக்ரஹாரங்கள்ல இப்ப அக்ரஹாரம்லாம் மாறி போச்சு, எல்லாம் ஃபிளாட் வீடு ஆகி போச்சு. அக்ரஹாரத்தில் அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வீட்டுக்கு முன்னாடி திண்ணையிலேயே தனியா ஓலையால தடுத்து வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா, பெண்கள் சுத்தம் இல்லாத நேரத்தில் அந்த ஓலை ரூமுக்குள்ள வந்துடணும், அங்க அவங்களுக்கு சாப்பிட்றது தனி தட்டு இருக்கும், கிளாஸ் இருக்கும், படுக்கிறதுக்கு தனி பாய் இருக்கும், தனியா அவங்களுக்கு தலகாணி இருக்கும், எல்லாமே தனியா இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அதுக்கு பேரே தமிழ் எடுத்துனா வீட்டுக்கு விளக்கு, சுத்தமில்லாத வீட்டுக்கு விளக்கு, அது வீட்டை விட்டு விளக்கி வைக்கிறது, அவங்களை வீட்டுக்கு விளக்குன்னு வாங்க, வீட்டை விட்டு விளக்கி வைக்கிறது. அந்த மாதிரி இது ஏன் அந்த பிராமணர்கள் வந்து மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து, மெடிட்டேரியன் சீலிருந்து, ஹைபர் போலன் கணவாய் வழியாக மாடு மேய்ச்சல் இந்தியாவுக்கு வந்தவங்க யாரு, ஆரியர்கள். இந்த ஆரியர்களுடைய ட்ரெடிஷன், இவங்களுடைய என்ன சொல்றது, தமிழ் என்ன சொல்ற ட்ரெடிஷனுக்கு, மூதாதையர்கள். இவங்களுடைய மூதாதையர்கள் யாரும் பாத்தீங்கன்னா யூதர்கள், யூதர்களிலிருந்து வம்சாவளியில வந்தவர்கள் தான் இந்த பிராமணர்கள். இந்த யூதர்கள் இருக்கக்கூடிய பல குணாதிசயங்கள் இருக்கும். அவனும் அல்லாஹ் கொடுத்த நான்வெஜ் கொடுத்து என்ன கேட்டான், வெஜிடேரியன் கேட்டான், கேட்டவன் இல்லையா, அல்லாஹ் மண்ணு சல்லாங்கிற நான்வெஜிடேரியன் கொடுத்தா எனக்கு வேண்டாம், எனக்கு வெள்ளரிக்காய் வேணும், வெள்ள போட்டு வேணும் கேட்டான். இவன் என்ன சொல்றான், நான் ஜிடே சாப்பிடுவேங்கிறான். இப்ப எல்லாம் மாறி போட்டேன், அது வேற விஷயம். நல்ல மாட்டுக்கறிங்கிறாங்க பிராமின் உட்காந்து, இப்ப மாறி போச்சு கோமாதா பிரியாணி. ஆனா மாட்டுக்கறினா கோமாதா பிரியாணி தானே, கோமாதா பிரியாணி திங்கிறாங்க. அதே மாதிரிதான் அந்த பெண்கள் விஷயத்துல யூதர்களோட என்ன பழக்கமோ அந்த பழக்கத்தை அப்படியே பின்பற்றுவார்கள், பின்பற்றுகிறார்கள் இன்னைக்கு பிராமணர்கள். இந்த யூதர்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, அப்படியே பெண்களை ஒதுக்கி வச்சிருவாங்க, கிட்டே சேர்க்க மாட்டாங்க. இது யூதர்களுடைய பழக்கம். நசாராக்கள் என்ன பண்ணுவாண்டா, எல்லாம் பூந்து விளையாடுவான். ஒண்ணு கிடையாது, எந்த வித்தியாசமும் கிடையாது. மாதவிடா நேரத்துக்கோ மாதவிடா அல்லாத நேரத்துக்கோ எந்த வித்தியாசமும் கிடையாது. எந்த வித்தியாசம் இல்லாம மாதவிடா அல்லாத நேரத்தில் எப்படி பெண்களை புழங்குறாங்களோ அதே மாதிரி மாதவிடா நேரத்திலையும் உடலுறவு கொள்வாங்க, தாம்பத்தியம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அல்லாஹ் சுப்ஹான தஆலா தீன் அல் இஸ்லாத்துல நடுநிலையான மார்க்கமாக அல்லாஹ் சுப்ஹான சொன்னா, இந்த ஒரு காட்டருவி வந்து கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே உங்க இடத்துல இவர்கள் மாதவிடாயை பத்தி கேட்கறாங்க, கொல்லுகு அதன், அது பெரிய பிரச்சனைலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியே தொட்டா பட்டு தீட்டா பட்டு பட்டா தீட்டு தொட்டா தீட்டு பாத்தா தீட்டு, அதுல தொடக்கூடாது இதுல தொடக்கூடாது. இந்த மாதிரி பெண்களை கேவலப்படுத்துறது இஸ்லாத்துல இல்ல. எவ்வளவு பேர் கேவலங்க இது, பெண்கள் அந்த மாதவிடா நேரத்தில் பெண்கள் அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு விதமான ஒரு டிப்ரெஷனுக்கு ஆளா இருப்பாங்க. உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, மன ரீதியாகவும் ஒரு விதமான டிப்ரெஷனுக்கு ஆளா இருப்பாங்க, மன அழுத்தத்துக்கு ஆளா இருப்பாங்க. அந்த நேரத்தில் போய் நீ வீட்டோடு ஒதுங்கிரு, அப்ப உலகத்துக்குலாம் தெரியும் அந்த பெண் மாதவிடா பெண் பொழுத்துருது. தெரிஞ்சிருமா இல்லையா? வீட்டு யார் வந்தாலும் தெரியும், ஆம்பளைங்களுக்கு தெரியும், பொம்பளைங்களுக்கு தெரியும், வீட்டுல குடும்பத்தில் அத்தனை பேருக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நம்முடைய முஸ்லீம் குடும்பத்துல ஒரு கூட்டு குடும்பத்துல ஒரு பெண் மாதவிடாய இருக்காங்கிறது அந்த வீட்டுல மற்ற பெண்களுக்கும் ஆண்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குதா? பெண்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க தொழுவாம கொள்ளாம இருந்தாங்கன்னா அதை பார்த்து பெண்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க கணவனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது, மற்ற ஆண்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குதா? அப்ப ஆனா இன்னைக்கு யூதர்களை பாத்தீங்கன்னா அப்படியே ஒதுக்கி வச்சு பெண்களை கேவலப்படுத்துவாங்க. ஊர்வலகத்துலாம் தெரிஞ்சிடும் இந்த பெண் சுத்தம் இல்லாம இருக்கிறா, மாதவிடாயா இருக்கிறா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நீங்க அந்த அளவுக்கு பெண்களை அசிங்கப்படுத்தாதீங்க. கேவலப்படுத்துற விஷயம் இல்லை இது, இது மறைக்க வேண்டிய விஷயம். அதனால நீங்க பெண்களை உங்களுடைய படுக்கையில மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்கள், தாம்பத்தியத்தை மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்க. நீங்கள் பெண்களை தாம்பத்தியத்தில் மட்டும் அவங்களுடைய மாதவிடாய் நேரத்தில் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் சுத்தமாகும் வரை அவர்களை நெருங்காதீர்கள், அவங்க குளிச்சு சுத்தமாகிற வரைக்கும் அவர்களை நெருங்காதீர்கள். அவர்கள் சுத்தமாயிட்டாங்க, குளிச்சு சுத்தமாயிட்டாங்க, அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உத்தரவிட்டானோ அந்த விதத்திலே அவர்களிடத்திலே நீங்கள் வாருங்கள். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை நேசிக்கின்றான், பரிசுத்தமாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் சொல்லிட்டு, நிசாவுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள் ஹர்சுலக்கும் உங்களுக்கு விளைநிலங்கள், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு விளைநிலங்கள், உங்களுடைய விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு வாருங்கள். உங்களுடைய சொந்த நிலம் நீங்க எப்படி வரீங்களோ அதை வாருங்கள். அன்புசிக்கும் உங்களுக்கு என்றும் நீங்கள் முற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒத்தகுல்லா, அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள். வாழமோ அன்னக்கும் முலாக்கோகோ, நிச்சயமா நீங்கள் அவனை சந்திக்க போகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எங்க சொல்றான் பாருங்க, அல்லாஹ் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள், வாழமோ அன்னகம் முலாக்கோகோ, நிச்சயமா நீங்கள் அவனை சந்திக்க இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் விஷயத்தை அல்லாஹ் எங்க சொல்றான் பாருங்க. இப்ப நம்மளா தான் இந்த இடத்த என்ன சொல்லுவோம், அல்லாஹ் என்ன ரொம்ப கிளுகிழப்பா சொல்றான் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த நேரத்தில் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தக்வாவை ஞாபகப்படுத்துறான், மறுமையில் நீங்க அவனை சந்திக்க போகிறீர்கள், அதனால வரம்பு மீறாதீங்க அப்படிங்கிறான். நீங்கள் மூமின்களுக்கு நபியே சுப செய்ய சொல்லுங்கள் அப்படிங்கிறான். சகோதரர்களே, இந்த கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு பல இடங்களை சொல்றான், ஒலா தாத்தது, வரம்பு மீறாதீர்கள். ஏன் சொன்னா ஒரு இல்லறம் என்பது, தாம்பத்தியம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை புனிதமாக்கி வைத்திருக்கின்றான், அதை ஒரு இபாதத்தாக்கி வைத்திருக்கின்றான். ஒரு கணவன் மனைவி வீடு கூடுவது என்பதை அல்லாஹ் சதக்காங்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தர்மங்கிறாங்க, அது ஒரு இபாதத்துங்கிறாங்க. அப்படி இபாதத்தாக ஆக்கி வைப்பட்ட இந்த காரியத்தை அசிங்கமாக்குறது, ஆபாசமாக்குறது, கேவலமாக்குறது, இதை செய்த புண்ணியவான்கள் யாருன்னு சொன்னா மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள். மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் இல்லறம் என்று சொல்ல ஒரு கொள்ளக்கூடிய ஒரு அழகான புனிதமான இபாதத்தை பாவிங்க அசிங்கமாக்கிட்டானுங்க, ஆபாசமாக்கிட்டானுங்க, கேவலமாக்கிட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு இல்லறம் என்ற அந்த இல்லறம் என்ற அந்த தாம்பத்தியம் அல்ல தாம்பத்தியம் என்ற புனிதமான இபாதத்து இன்னைக்கு மத்தவங்க பார்வையில அதை பத்தி பேசினாலே சின்ன பசங்க இருக்காங்க பேசாதப்பா, அது ஒரு ஆபாசம், அசிங்கம், ஆபாசம் அல்ல சகோதரர்களே. கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி இபாதத்தாக்கி வச்சிருக்காங்க, அதை தெரிந்து முறையாக அந்த இபாதத்தை நிறைவேற்ற வேண்டியதை ஒவ்வொரு மூமினுக்கும் அவசியமாக்கி வச்சிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இபாதத்தை பத்தி சொல்றான். ஆனா இன்னைக்கு வரம்பு மீறுதல் சொன்னா இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த முறைப்படி, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறைப்படி நபிசல்லல்லாஹு சொன்னாங்க உங்களுடைய இல்லறத்தை தாம்ப இல்லற வாழ்க்கையை அது தாம்பத்தியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ட்ரகோஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹி அல்லாஹும ஜன்னிபன ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா அப்படிங்கிற துவா சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நம்மள எத்தனை பேருக்கு இந்த துவா தெரியுங்க, நம்ம எத்தனை பேர் இந்த துவா தெரிய ஆசைப்பட்டோம், எத்தனை பேர் இந்த துவா ஓதி இந்த காரியத்தை ஆரம்பிக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த நேரத்தில் கூட துவா சொல்லி கொடுத்தாங்க, அந்த நேரத்தில் பிஸ்மில்லா அல்லாஹும ஜன்னிபன ஷைத்தான ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. அப்ப எவ்வளவு பெரிய இபாதத்து, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். எதை ஆரம்பிக்கிறாங்க, தொழுவ ஆரம்பிக்கிறாரா, குரான் ஓத ஆரம்பிக்கிறாரா, எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறாரு, எதை நம்ம ஆபாசம் என்று சொல்கின்றோமோ அசிங்கம் என்று சொல்கின்றோமோ அந்த ஆபாசத்துக்கும் அந்த அசிங்கத்துக்கும் ரசூலா சொல்லி தராங்க, பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிங்க. அது மட்டுமல்ல அல்லாஹும ஜன்னிபன ஷைத்தான ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, யா அல்லாஹ் நாங்கள் இந்த காரியத்தை செய்யும் பொழுது ஷைத்தானுடைய இச்சைகளை இட்டு ஷைத்தானுடைய எண்ணங்களை எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ், ஷைத்தானுடைய உணர்வுகளை எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ், ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களை மட்டுமல்ல இந்த தாம்பத்தியத்தின் மூலமாக எந்த குழந்தை எங்களுக்கு ரிஸ்க்காக தரப்போறியோ அந்த குழந்தையையும் ஷைத்தான தீங்கிட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். இப்ப சொல்லுங்க இது இபாதத்தா இல்லையாங்க, இவ்வளவு அழகான இபாதத்து. இந்த துவாவை ஓதி ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இந்த துவாவை ஓதி கணவனும் மனைவியும் தாம்பத்தியத்தை ஆரம்பித்து அந்த தாம்பத்தியத்தினால் குழந்தை பிறக்கும் எனால் அந்த குழந்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாத்து விடுகின்றான். இன்னைக்கு நம்மள பல பேருக்கு ஷைத்தானுடைய தீங்கு பாதுகாப்பு இல்ல, நம்முடைய இளைஞர்கள்லாம் வழிகட்டு அலைகிறாங்க, இளம் பெண்களுக்கு காமம் காமம் உணர்ச்சி மிகச்சு போய் காஃபியோட ஓடி போறாங்க. காரணம் என்ன, அவருடைய பெற்றோர்கள் அந்த நேரத்தில் ஓத வேண்டிய துவா ஓதல, அந்த நேரத்தில் துவா ஓதல, அதனால அல்லாஹ் என்ன பண்றான், ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு கொடுக்கல, ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு இல்லாதனால கண்ட கண்ட எண்ணங்கள், ஹராமான எண்ணங்கள், ஹராமான இச்சையான எண்ணங்கள் எல்லாம் ஏற்பட்டு வழிகட்டு போயிடுறான். அப்போ ஒரு குழந்தை ஒரு கணவன் மனைவியும் இல்லற வாழ்க்கை கூடுவது என்பது சகோதரர்களே அது வெறும் இச்சை சம்பந்தப்பட்டது அல்ல, வெறும் உணர்ச்சி சம்பந்தப்பட்டது அல்ல, அது வெறும் ஆபாச சம்பந்தப்பட்டது அல்ல, மாறாக ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன பொறுப்பு, யா அல்லாஹ் இந்த பொறுப்பை நிறைவேற்ற போறேன், எந்த பொறுப்பு, ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பு, ஒரு இரையேச்சம் உள்ள தக்குவா உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பு. ஏன்னா ஒரு மனுஷன் உலகத்தில் பிறக்கிறான்டா, அது ஒரு மனுஷன் அல்ல ஒரு சமுதாயமே பிறக்குது. அப்போ ஒரு மனுஷன் இரையேச்சம் உள்ள குழந்தையாக உருவாவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க, இந்த துவா ஓதிட்டு ஆரம்பிங்க, பிஸ்மில்லாஹ் அல்லாஹும ஜன்னிபன ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. நம்மள எத்தனை பேருக்கு இந்த துவா தெரியும், எத்தனை இளைஞர்கள் இந்த துவாக்கு தெரியும், கல்யாணம் முடித்து முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, மாப்பிள்ள அது எப்படிப்பா அப்படிங்குவான், அவன் உட்காந்து இல்லாத பல பலாயெல்லாம் சொல்லுவான், படம் போட்டு காட்டுவான். ஆனா யாருமே இந்த துவாவை கத்துக்கணும்னு ஆசைப்படுறது இல்ல. இது ரசூலுல்லாஹி சொல்லி கொடுத்த அந்த சுன்னத்தான துவா, இந்த துவாவை ஓதி நம்முடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவோம், யாரும் அதை ஃபாலோ பண்றது இல்ல. அப்புறம் பிறகு எப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷைத்தானுடைய தீங்கை பாதுகாப்பு கொடுப்பான், அந்த சுன்னத்தான முறைப்படி நிறைவேற்றும் பொழுது சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித்தரா, ஒலா தாத்தது வரம்பு மீறாதீர்கள், வரம்பு மீறாதீர்கள். வரம்பு மீறதுன்னா என்ன அர்த்தம், மிகப்பெரிய ஹராம், மிகப்பெரிய பாவம். என்ன பாவம், ஒரு ஆண் தன்னுடைய மனைவியோடு வீடு கூடும் பொழுது தான் விரும்பக்கூடிய இன்னொரு பெண்ணை நினைப்பது மிகப்பெரும் பாவம், ஜினா. அதே மாதிரி ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு வீடு கூடுகின்றால் ஆனால் அவன் வேறொரு ஆணை நினைக்கிறா, மிகப்பெரிய ஹராம், மிகப்பெரிய பாவம். இன்னைக்கு இளம் பெண்கள், திருமணம் முடியாத பெண்கள், எனக்கு இந்த நடிகன மாதிரி மாப்பிள்ள வேணும், ஐயா இந்த நடிகனை மாதிரி மாப்பிள்ள வேணும், இவனை மாதிரி கணவன் வேணும் என்று கற்பனை உலகத்தில் மிதக்குதுங்க, கற்பனை உலகத்தில் மிதக்குதுங்க. அந்த கற்பனை உலகத்தில் அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி மாப்பிள்ள கிடைக்கலங்கிற பட்சத்தில் தனக்கு கிடைச்ச இல்லற வாழ்க்கையை தவறான முறையில் பயன்படுத்துகிறார்கள். இது எந்த அடிப்படையில் சொன்ன சகோதரர்களே, ஷரியத் கோர்ட்ல வந்து பாருங்க, ஷரியத் கோர்ட்ல வந்து பாருங்க, கணவன் மனைவியை நாங்கள் தனித்தனியாக கொண்டு விசாரிக்கும் பொழுது பெரும்பாலான வழக்குகள் தலாக்களையும் ஹுலாவலையும் முடியறது காரணம் அவருடைய தாம்பத்தியத்தில் முறையான தாம்பத்தியம் இல்லை, சரியான தாம்பத்தியம் இல்லை, அவர் முழுமையான ஈடுபாடு இல்லை. என்ன காரணம், அல்லாஹ் அல்லாஹ் ரசூலு சொல்லிக் கொடுத்த இந்த இபாதத், இந்த உடலுறவு இந்த இபாதத், இந்த தாம்பத்தியம் என்ற இபாதத், இந்த புனிதமான வாழ்க்கை அங்கே புனிதமாக்குவதற்கு பதிலாக ஆபாசமாக்கப்படுகின்றது. ஒரு கணவன் சொல்றான், எங்களுடன் சொல்றான், அந்த பெண் சொல்ற எனக்கு இல்லற வாழ்க்கையில் திருப்தி இல்லைங்க, அதனால எனக்கு இவற்றை குழா வாங்கி தாங்குது. அவரை கூப்பிட்டு கேட்கிறோம், அவர் சொல்றாரு, ஆமாங்க டெய்லி ப்ளூ ஃபிலிம் பாக்குறா, பாக்கிட்டு அங்கே நடக்கிற மாதிரிலாம் நடத்த சொல்றா, என்னால முடியல அப்படிங்கிறான். கணவன் மனைவி உட்கார்ந்து செல்போனை ப்ளூ ஃபிலிம் பாக்குறாங்க, அது நமக்கு தவறாக தெரியுதுல்ல. இன்னைக்கு இந்த கலாச்சார சகோதரர்களே, எனக்கு அப்படியே பெரிய ஷாக் ஆகி போச்சு, என்னங்க இப்படிலாம் நடக்குமாங்கிறேன். அப்ப கூட இந்த இன்னொரு ஜட்ஜி சொல்றாரு, என்ன அதுல சொல்றீங்க, இப்பெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாயி போச்சு அப்படிங்கிறாரு. கணவன் மனைவி உட்கார்ந்து தவறான ஹராமான ப்ளூ பிலிம் பாக்குறாங்க, அந்த ப்ளூ பிலிம் இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடைக்கலங்கிற பட்சத்துல அங்க இல்லற வாழ்க்கையிலே அவர்களுக்கு பங்கம் ஏற்பட்டு விடுகின்றது. இல்லற வாழ்க்கையை நாசமா போயிடுது, திருமண வாழ்க்கையை பாழா போயிடுது. காரணம் என்னவென்றால், அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த இந்த இபாதத், இந்த இல்லற வாழ்க்கை என்ற இபாதத், இந்த தாம்பத்தியம் என்ற இபாதத் முறைப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் சொன்ன முறைப்படி நடக்கும் பொழுது அந்த இல்லறம் என்பது மிகப்பெரிய இபாதத்தாக மாறுகின்றது. அதான் அல்லாஹ் சொல்றான், அங்கங்க சொல்றான், வலா தாத்ததோ, வரம்பு மீறாதீர்கள், பெரிய பாவம், வரம்பு மீறாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு அனுமதிச்சாலும் அதை மட்டும் நிறைவேற்றுங்க. இதுலயே அல்லாஹ் உங்களுக்கு பரிபூர்ணமான சந்தோஷத்தை கொடுப்பான், உங்களுக்கு தேவையான மகிழ்ச்சியை கொடுப்பான், உங்களுக்கு ராகத்தான குழந்தையை கொடுப்பான், ஒழுக்கமான சைத்தானுடைய தீண்டுதல் பாதுகாக்கப்பட்ட ஒழுக்கமான குழந்தையை கொடுப்பான், நீங்க வரம்பு மீறாதீங்க அப்படிங்கிற அல்லாஹ் சுபானத்தலா. ஆகவே அன்புக்குரியவர்களே, புனித இல்லற வாழ்க்கை என்பது, தாம்பத்திய வாழ்க்கை என்பது ஒரு மூமினுடைய பொறுத்த வரைக்கும் அது ஒரு புனிதமான வாழ்க்கை. அந்த புனிதமான விஷயத்தில் ஒரு கணவன் மனைவி ஈடுபடும் பொழுது அவர்கள் இந்த மாதிரி மாதவிடாய் நேரத்திலேயோ அல்லது சுத்தமில்லாத நேரத்திலேயோ அவர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி, அதை தவிர மற்ற விஷயங்கள் உடல் கொள்ளக்கூடாது. கணவன் மனைவியும் மாதவிடாய் நேரத்தில் வேற என்ன செய்யலாம்? பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடலுறவை தவிர என்ன வேணாலும் செய்யலாம், தப்பு இல்லை. உடலுறவு மட்டும்தான் கணவன் மனைவி கொள்ளக்கூடாது, தவிர அதை தவிர வேற என்ன வேணாலும் செய்யலாம், தப்பு கிடையாது நபிசுல்லாஹு சொன்னாங்க. ஆனா அதே நேரத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் சுத்தமில்லாத நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, நான் என்ன பண்ணுவேன், தண்ணி எடுத்து நான் வாய் வச்சு குடிச்சிட்டு அதை ரசூலாட கொடுப்பேன். நான் எந்த இடத்துல வாய் வச்சனோ அதே இடத்துல ரசூலா வாய் வச்சு குடிப்பாங்க, நான் மாதவிடாய் இருக்கும் பொழுது. அப்ப இதுல என்ன தெரியுது, மாதவிடாய் இருக்க பெண்ணுடைய எச்சில் நஜிஸ் அல்ல, அவங்களுடைய வேர்வை நஜிஸ் அல்ல, அவங்களுடைய மத்த புழக்கங்கள் தொடர்றது படுறது எதுவுமே தப்பு கிடையாது. அவர்களை அல்லாஹ் சொன்னான், குல்ஹு அதன், அது சின்ன பிரச்சனை, இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுற அளவுக்கு கிடையாது. என்ன அந்த நேரத்தில் நீங்க வீடு கொடுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து அல்லாஹ் சொன்னான், நிசாவுக்கும் ஹரசலுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய விளைநிலங்கள், இந்த விளைநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் அல்லாஹ் என்னென்ன அனுமதிக்கிறான், ரெண்டு விஷயங்களை மட்டும் அல்லாஹ் ஹராமாக்குறான், ரெண்டு விஷயங்களை மட்டும்தான் அல்லாஹ் ஹராமாக்குறான். முதல்ல என்னன்னு சொன்னா, அந்த மனைவியை அவள் சுத்தமில்லாத நேரத்திலே, அதாவது மாதவிடா நேரத்தில் வீடு கூடுவது, ரெண்டாவது பின்பக்கமாக பயன்படுத்துவது, இந்த இரண்டை மட்டும் அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். மத்ததுல உங்களுடைய விளைநிலங்கள் நீங்கள் விரும்பியவாறு வாருங்கள், ரப்பல் ஆலமீன் உத்தரவிட்டான். இந்த அளவு போதுமானது. இதுல இன்னும் டீட்டெயில் வேணும்னா தனியா வந்து கேட்டுங்க. அல்லாஹ் சொல்றான், ஹுலா தஜாலுல்லாஹ் உருதத்தன் லி ஐமானிக்கும் அன் தபர்ரு வ தத்தகு வ துஸ்லிஹு பைன நாஸ் வல்லாஹு சமீஉன் அலீம். அடுத்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தலாக்க பத்தி ஆரம்பிக்க போறான். தலாக்குக்கு முன்னாடி, தலாக்குடைய சட்டங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்றான். அது என்னன்னு சொன்னா, சத்தியம் பண்றது. சத்தியம் பண்றது யார் மேல பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஏன் தலாக்குக்கும் சத்தியத்துக்கு என்ன சம்பந்தம், அது சொல்றேன். அல்லாஹ் எப்படி சம்பந்தப்படுத்தலாம் சொல்றேன். சத்தியத்தை பத்தி சொல்லும் பொழுது, இன்னைக்கு அரபு மக்கள் நம்ம தான் வந்து சத்தியங்கிறத வந்து பெரிய ஒரு இதா நினைப்போம், பெரிய பாவமா நினைப்போம், சத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்படியே பண்ணாலும் யார் மேல பண்ணுவோம், தாய் மேல் சனி, தாய் மேலானை, தமிழ் மேலானை, தெலுங்கு மேலானை, உருது மேலான, இது மேல ஆணை பண்ணிட்டு இருப்பான், தாய் மேலானை, தமிழ் மேலானைண்டு. இந்த மாதிரி ஆணை பண்றது கூடாது. சத்தியம் என்பது அல்லாவின் மீது மட்டும்தான் பண்ணலாம், அது உண்மையான விஷயங்களுக்கு மட்டும்தான் சத்தியம் பண்ணலாம். சத்தியம் எது மேல மட்டும்தான், குரான் மேல சத்தியம் பண்ணு, பெரிய பாவம். குரான் மேல சத்தியம் பண்ணு, பெரிய பாவம். நீங்க நம்மளுங்க ஆனா உன்னோட குரான தூக்குப்பா, சத்தியம் பண்ணு, குரான் மேல சத்தியம் பண்ணு, பெரும் பாவம் குரான் மேல சத்தியம் பண்றது. சத்தியம் என்பது அல்லாவின் மீது மட்டும்தான் செய்ய வேண்டும். அதை தவிர குரான் மீதோ, ரசூல்லா மேலையோ, காபத்துல்லா மேலையோ, மற்ற புனிதமான விஷயங்கள் மேலேயோ சத்தியம் பண்றது மார்க்கத்தில் ஹராம் கூடாது. அல்லாஹ் மேல மட்டும் சத்தியம் பண்ணலாம். எதுக்கு சத்தியம் பண்ணலாம், உண்மையான விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக சொல்றோம். அல்லாஹ் மேல சத்தியமா நான் சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லலாம், இது தப்பு கிடையாது. நீங்க என்ன இந்த சின்ன விஷயம் அல்லாஹ் மேல சத்தியம் பண்றீங்க, அப்பெல்லாம் கிடையாது. சின்ன விஷயமா பெரிய விஷயமா இல்ல, உண்மையாக இருந்தால் சத்தியம் பண்ணலாம், பொய்யா இருந்தால் சத்தியம் பண்ணக்கூடாது. இதுதான் சரியத்துல சட்டம். ஆனா அரபுகளுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அரபுகளுடைய பழக்கம் ஒரு பத்து வார்த்தை பேசுறாருன்னா அதுல மூணு வார்த்தை அல்லாஹ் மேல சத்தியமா வந்துடும். அரபுகள் பத்து வார்த்தை பேசுறவங்களே அதுல மூணு வார்த்தை என்ன வந்துடும், அல்லாஹ் மேல சத்தியம் வந்துடும். உதாரணமா, உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, செய்தி சொல்றாரு, சம்சிங் காசி பெற பார்த்தாரா உனக்கு தெரியுமா அப்படின்ட்டா, நீங்க என்ன கேட்பீங்க, திருப்பி என்ன கேட்பீங்க, அப்படியாங்குவீங்க, அப்படியா அப்படிங்குவீங்க. அந்த அப்படியாங்கிறது அரபிகள் எப்படி ஒல்லா அல்லாஹ் மேல சத்தியமா, நம்ம அப்படியாங்கிறது அரபிகள் எப்படி கேட்பாங்க, வல்லா அல்லாஹ் மேல சத்தியமா, ஹா வல்லா அல்லாஹ் மேல சத்தியமா. அப்போ அல்லாஹ் மேல சத்தியமாங்கிறது எவ்வளவு ஈஸியா புழங்குறாங்க பாருங்க. இது அவர்களுடைய பேச்சு வழக்கம். பேச்சு பழக்கம் அப்படியாங்க நம்ம அப்படியே கேட்கறோம்ல அப்படியா பாத்தாரமா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கறத நீங்க ஆச்சரியமா அப்படியாங்குவீங்க. ஆனா அது இல்லாம ஒரு மனைவி கணவன் சொல்றா எங்க நான் சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிடுங்க அப்படிங்குவா அப்படியா நீ சாப்பிட்டியா அப்படியாரு கேப்போமா அதுக்கே அரபி கல்வி கேட்பானா நீ சாப்பிட அல்லாஹ் மேல சத்தியமா சாப்பிட்டியா வல்லா நாக்கள் அல்லாஹ் மேல சத்தியமா நான் சாப்பிட்டேன். அப்ப இந்த அளவுக்கு அந்த வல்லாங்கிற வார்த்தை அல்லாமே சத்தியமாக அப்படிங்கிற வார்த்தை வந்து அரபுகள் வந்து ரொம்ப ஈஸியா புழங்கப்படும். அல்லாஹ் சொல்றான் இப்படி நீங்க சாதாரண பேச்சு வழக்கத்துல சொல்லக்கூடிய வல்லாங்கிற வார்த்தையை அல்லாஹ் அவங்களுக்கு குற்றம் பிடிக்க மாட்டான். சில சமயங்களில் தப்பா கூட ஆயிரலாம், ஒரு விளையாட்டு சொல்ல கூட வல்லாம் சொல்லிடலாம். இப்படி பேச்சு வழக்கில் நீங்க சொன்னீங்கன்னா அல்லாஹ் அவங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். மாறாக நீங்க அல்லாஹ்வை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வல்லாங்கிற வார்த்தையை அல்லாமே சத்தியமாங்கிற வார்த்தையை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் நீங்க ஒரு நல்ல காரியங்களுக்காக நல்ல காரியங்களை செய்ய மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு அந்த சத்தியம் உங்க நல்ல காரியங்களுக்கு இடையில இருக்கக்கூடாது. உதாரணமா ஒரு அண்ணனுக்கு தம்பிக்கும் ஒரு பிரச்சனை, எல்லா குடும்பத்திலும் உள்ள பிரச்சனை. இவர் அண்ணனோ இல்ல தம்பியோ ஒருத்தர் சத்தியம் பண்றாரு, அல்லாஹ் மேல சத்தியமா இனி நான் மூஞ்சில முழிக்க மாட்டேன், அவன் மேல பேச மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே ஒரு பத்து நாள்லயே பதினஞ்சு நாள்லயே அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது, பேசுற வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் இல்ல இல்ல அன்னைக்கு அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டேன் அவனை பேச மாட்டேன்னு சொல்லி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு மூமின் அது சகோதரன்ட்ட பார்த்தா பேசுறது சலாம் சொல்றது பழகிறது என்பது ஒரு இபாதத், சரியத்துடைய சட்டம். அந்த சரியத்துடைய இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய சத்தியத்தை காரணமாக்க கூடாது. உங்களுடைய சத்தியங்களை நீங்கள் அல்லாவை சத்தியங்களுக்கு அல்லாவை ஒரு தடையாக ஆக்காதீர்கள். எந்த விஷயத்தில் அன் தபர்ரு ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கு, ஒ தத்தக்கு அல்லாவை அஞ்சுவதற்கு, ஒ துஸ்லிஹு பைனன்னாஸ் மக்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்வதற்கு, இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் சத்தியத்தை ஒரு தடையாக ஆக்காதீர்கள். அப்ப என்ன பண்ண அந்த நேரத்தை சத்தியத்தை? நான் உதாரணமா அண்ணன் பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன், ஆனா அண்ணன் பேசுற சூழ்நிலை வருது, சத்தியத்தை பாதுகாக்கணுமா பேசணுமா? சொல்றாரு இனிமே நான் காலகாலத்துக்கும் மக்காப்பள்ளி தொழுவே மாட்டேன் சத்தியம் அப்படின்ட்டான். அவருடைய ஜனாசாவே மக்காப்பள்ளிக்கு வருது தொழுவுறதுக்கு, இல்ல அவரே தொழுவுறாரு தொழுவ வேண்டிய சூழ்நிலை. நான் சத்தியம் பண்ணிட்டேன் அதனால தொழுவ மாட்டேன்னு சொல்லமா? இல்ல, சத்தியத்தை முறிச்சுட்டு தொழுவணும். இந்த மாதிரி நல்ல இபாதத்துகளுக்கு நல்ல விஷயங்களுக்கு அல்ல யாத்தியாவத்தில் பேச மாட்டேன் அவனு சதா ஒன்றும் இல்லை. அவ்வக சித்தியக் ரதியல்லாஹோ அவங்க ஒரு சத்தியம் பண்ணுறாங்க. என்ன சத்தியம் அப்படின்னு சொன்னால், இது பிரபலமான சபை கேள்விப்பட்டிருப்போம், அன்னி ஆயிஷா ரதியல்லாஹுத்தலானு மேலே யூதர்கள் இட்டு கட்டுறாங்க, அவதூறு சொல்கிறாங்க. அப்படி அவதூறு சொல்கிற பொழுது மிஸ்தாஹ் ரதியல்லாஹுத்தலானு சஹாபி, இந்த மிஸ்தாஹ் ரதியல்லாஹுத்தலானு யார் அப்படின்னு சொன்னால் அவ்வக சித்தியக் ரதியல்லாஹுத்தலானுக்கு ஒன்று விட்ட தம்பி, அதாவது சச்சாமா பெரியத்தாமா தம்பி, ரொம்ப ஏழ்மையில் இருந்தார். அவருக்கு அவ்வக சித்திக்கு தான் மாதம் மாதம் அவங்களுக்கு வஜிபனம் கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் யார் தான் கொடுத்துருந்தாங்க? அவ்வக சித்தியக் ரதியல்லாஹுத்தலானு மாதம் மாதம் காசு செலவு கொடுத்துருந்தாங்க. அந்த மிஸ்தாஹ் ரதியல்லாஹுத்தலானு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்னா, இந்த யூதர்களுடைய பிரச்சாரத்தை கேட்டு அந்த சூழ்ச்சிக்கு ஆளாகி இவங்களும் என்ன பண்ணிடுறாரு, மிஸ்தாஹ் ரதியல்லாஹுத்தலானோ அனி ஆயிஷாவை பத்தி இவரும் அவதூறு பேசிடுறாரு, ஆயிஷா ரதியல்லாஹுத்தலானு பத்தி இவரும் அவதூறு பேசிடுறாரு. அப்ப அவ்வக ரதியல்லாஹு கேள்வி ரொம்ப வருத்தப்படுறாங்க, தனம் நம்ம காசு கொடுக்குற அவனுக்கு பாவி இப்படி நமக்கு பொண்ணு விட்ட தம்பியா இருந்து இப்படி பண்றான்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேல சத்தியமா இனிமேல் அவனுக்கு அஞ்சு பைசா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நம்ம சொல்லுமா இல்லையாங்க? மனித இயல்பு தானே, நாம ஒருத்தருக்கு படி இழக்கிறோம், நம்முடைய மகளை பத்தி அவரே அவதூறு பேசுறாரு பரப்பிட்டு இருக்காரு என்ன சொல்லுவோம்? அந்த மாதிரி அவ்வக்கர் சொல்லிட்டாங்க. ஆனா இந்த ஆயத்து இறங்கும் ஒரு சூரத்து நூறு பின்னாடி வரும் ஷல்லா, இந்த சம்பவத்தை விளக்கி இது ஒரு அவதூறு பெரிய பாவம் இதெல்லாம் விளக்கிட்டு கடைசியா சொன்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நல்ல மக்களுக்கு இது அழகல்ல, நல்ல மக்களுக்கு இது அழகல்ல, நீங்க செய்யக்கூடிய சதக்காவை செய்ய மாட்டேன் தர்மத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்றது அழகல்ல, அதனால அவன் சத்தியத்தை முறிச்சிட்டு அவருக்கு செய்யக்கூடிய தர்மத்தை தொடர்ந்து செய்யுங்க அல்லாஹ் ஆயத்தை உத்தரவிட்டான். யாருக்கு? அவ்வக சித்தியக்கரதியானவுக்கு. அவ்வக சித்தியக்கரதியான சத்தியத்தை முறிச்சாங்க, முறிச்சிட்டு அவர் சொன்ன தர்மம் பண்ணாங்க. ஹயர் அப்படி சத்தியத்தை முறிக்கும் பொழுது அதற்கு என்ன பரிகாரம்? இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக நன்மையை செய்வதற்காக சத்தியத்தை முறிக்கலாம். முறிச்சிட்டு அதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, பத்து நோன்பு வைக்கணும் அல்லது பத்து மிஸ்கின்களுக்கு உணவளிக்கணும். அதை பத்தி சட்டம் பின்னாடி வரும், இன்ஷாலா தெளிவா பார்ப்போம். ஹயர் அடுத்து சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லா யுஹா லா யுஆஹிதுகும் அல்லாஹு பில்லகவி ஃபீ அய்மானிக்கும், உங்களுடைய சத்தியங்களிலே விளையாட்டா வார்த்தை பக்கம் சொல்லிங்க அரபுகள் சொல்றாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லக்கூடிய சத்தியங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். வலாக்கி யுஆஹிதுகும் பிமா கஸபத் குலூபுக்கும், உளப்பூர்வமா சொல்லக்கூடிய சத்தியம் பொய் சத்தியமா இருந்தால் அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு வரலாம். ஒருத்தர் சத்தியம் பண்ணிடுறாரு, என்ன சத்தியம்? கணவனுக்கு மனைவி சண்டை தகராறு, தகராறு சொல்றாரு அல்லாஹ் மேல சத்தியமா இனி ஒன்று வரமாட்டேன்டி அப்படின்றாரு. யார பார்த்து? மனைவியை பார்த்து அல்லாஹ் மேல சத்தியமா இனிமே உன்கிட்ட வரமாட்டேன், உன்கிட்ட வீடு விட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிடுறாரு. இப்ப இந்த சத்தியத்துக்கு என்ன சட்டம்? அல்லாஹ் சொல்றா இந்த சத்தியத்துக்கு வேலிட் 4 மாசம். இந்த சத்தியத்துக்கு 4 மாசம் வேலிட். 4 மாசத்துக்குள்ள அவர் தன்னுடைய சத்தியத்தை முறித்து தன்னுடைய மனைவியோடு வீடு கூடி விட வேண்டும். அப்படி வீடு கூடலன்னு சொன்னா 4 மாசம் கழித்து இந்த சத்தியம் தலாக்கா மாறிடும். இந்த சத்தியம் என்ன மாறிடும்? தலாக்கா மாறிடும். ஏன் இவர் வீடு கூட மாட்டேன்னு சொல்லிட்டாருனாக்கா, அப்ப ஐயோ ஐயோ இவருக்கு ஆசை இல்லாம இருக்கலாம், அந்த பெண்ணுடைய வாழ்க்கை நரகமாகணுமா? அப்ப தலாக்கு விட்டு அது பாட்டு அது வேலையை பார்க்கணும், பாட்டு நீ பாட்டு வேலையை பாரு. 4 மாசத்துக்குள்ள அடரா தெரியாம சொல்லிட்டேன், அவசரப்பட்டு சத்தியம் பண்ணிட்டேன், தெரியாதா நான் நம்ம சத்தியத்தை போறதா உனக்கு தெரியாதா அப்படின்னு வந்துட்டாருன்னா நீங்க வீடு குடிக்கலாம், சத்தியத்தை முடிச்சு அதுக்கான கஃபாரா கொடுத்துருங்க. அப்ப சத்தியத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இல்லற வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறான். ஏன்னா அரபுகள் இந்த மாதிரி நிறைய செய்வாங்க. அரபுகள் நம்மள்ட இந்த மாதிரி பழக்கம் கிடையாது, சத்தியம் பண்ற பழக்கம் கிடையாது. அரபுகள் இந்த மாதிரி பழக்கங்கள், மனைவி வந்து தன்னுடைய அழைப்புக்கு ஒத்து வரல, கூப்பிடுறா மனைவி வரமாட்டேங்கிறா, அது கோபத்தில் என்ன பண்ண உடனே சத்தியம் பண்ணிடுவான். அப்படி இந்த பெரிய ஆளா நீ, அல்லாம சத்தியம் பண்ணிட்டு வரமாட்டேன் அப்படின்றான். அப்புறம் கஷ்டப்படும் பொழுது அடரா தெரியாம சத்தியம் மட்டுமே அப்படிங்கும் பொழுது அதுக்கான சட்டத்தை அல்லாஹ் சொல்றான். லில்லதீன யூலூன மின் நிசாயஹிம், யார் தங்களுடைய மனைவியிடத்தில் வீடு கூட மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார்களோ, தரப்புசு அர்பாத்திய சுகுர், அவர்கள் 4 மாதங்கள் வரை எதிர்பார்க்கலாம், காத்திருக்கலாம். 4 மாதங்களுக்கு 4 மாதம் டைம். 4 மாசத்துக்குள்ள என்ன பண்ணிருந்தோம்? வந்து மனைவியோட வீடு கூடிடணும், சத்தியத்தை முறிச்சிட்டு. அப்படி ஃபின்ஃபாஓ 4 மாசத்துக்குள்ள அவன் மனைவியோட வீடு கூடிடுறான், ஃபைன் அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் செஞ்ச சத்தியத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான், அல்லாஹ் அருளாளனாக இருக்கிறான், அதற்கான கஃபாரா செஞ்சுட்டா போதுமானது. வைன் அசமுத் தலாக், இல்ல நான் சொன்ன சத்தியத்தில் உறுதியா தான் இருப்பேன் அப்படின்னா அது என்னவாயிடும்? 4 மாசம் கழிச்சு தலாக் ஆயிடும். ஃபைன் அசமுத் தலாக், அவர்கள் தலாக்கை முடிவு செய்துவிட்டால், ஃபைன் அல்லாஹ் சமீஉன் அலீம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் அப்படிங்கிறான் சொல்லிட்டு இப்ப தலாக்குடைய சட்டத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். சகோதர, தலாக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்னு புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு நம்மள இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு தலாக்குடைய சட்டம் தெரியறதே இல்லை. எந்த அளவுக்கு திருமணத்துடைய சட்டங்களை தெரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு தலாக்குடைய சட்டங்களையும் தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, நம்மள பல பேர் திருமணத்துல சரியத்தை ஃபாலோ பண்றது இல்லை. திருமணம் வரும்பொழுது அங்க சரியத்தை ஃபாலோ பண்றது இல்ல. சரிய சட்டப்படி வரதட்சணை வாங்கக்கூடாது, ஹராமான வரதட்சணை வாங்கக்கூடாது, அது வாங்குவோம். அந்த பெண் நிர்ணயிக்கக்கூடிய மகரை கொடுக்கணும், அதை கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு மகர் எப்படிங்க கொடுக்கறோம்? மகர் எப்படி கொடுக்கறோம்? பெண்ணா நிர்ணயிக்கிறாங்க? ஒரு பெண்ணா நிர்ணயிக்கிறா எனக்கு இவ்வளவு மகர் வேணும் சொல்லி? யார் நிர்ணயிப்பா? மாப்பிள்ளோட வாப்பா பொண்ணோட வாப்பாலாம் இல்ல, கல்யாண சபையில வச்சு, கல்யாண சபையில வச்சு அதுக்கு முன்னாடியே வரதட்சணை பேசிடுவாங்க, நகையை பேசிடுவாங்க, அதை பேசிடுவாங்க, சாப்பாடை பேசிடுவாங்க, எல்லாம் பேசிடுவாங்க. கல்யாண மஜ்லிஸ்ல உட்காந்து ஹஜரத் உட்காந்து எழுதுவார் தஃப்தர். எழுதும் போது அங்க தஃப்தர்ல மஹர் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும், அதை ஃபில் அப் பண்ணுமேங்கிறதுக்காண்டி ஹஜரத் கேட்பாரு, மஹர் எவ்வளோங்க? அந்த காலம் இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த பேச்சே வராது. மகர்னு ஒரு காலம் இல்லாட்டா அந்த பேச்சே வராது. அந்த காலத்தை ஃபில் பண்ணுங்கிறதுக்காண்டி அதிர்த்து கேட்பாரு, என்னங்க எவ்வளவு மகரு அப்படிங்குவாரு. உடனே மகரா எவ்வளவு மகரு, எவ்வளவு மகரு, எவ்வளவு மகரு, அந்த சபையே எவ்வளவு மகர், எவ்வளவு மகருக்கும். கடைசியில பின்னாடி ஒரு பெரியவர் சொல்லுவாரு, அது என்னப்பா 180 எழுதுப்பா, நம்ம ஊர் பழக்கம் அதுதானே, எவ்வளோ 180, 500 எழுது, 501 அது ஒண்ணு, 501 எழுது, 1001 எழுது. என்ன நாய்க்குட்டியா வாங்குற 501 நாய்க்குட்டி பூனைக்குட்டி கிடைக்காது 1001 ஆனா ஒரு பெண்ணுக்கு நிறைய மகர் என்ன 501 சரியத்தை பாக்குறதுல முறப்படி பாக்குறதா இருந்தா மகர் தொகையை ஒரு பெண் தீர்மானிக்கணும். அவ சொல்லணும், எனக்கு இவ்வளவு மகர் வேணும். பெண் மாப்பிள்ள பார்க்க வரும்பொழுது சொல்லணும், எனக்கு 1 லட்சம் ரூபா மகர் வேணும். ஏன் தெரியுமா? நான் படிச்ச பொண்ணு, நல்ல அழகான பொண்ணு, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணு, எனக்கு 1 லட்சம் ரூபா மகர் வேணும், இல்ல 5 லட்சம் ரூபா மகர் வேணும் அப்படின்னு கேட்கணும். இல்லம்மா 5 லட்சம் முடியாதுமா, ஏதாவது பார்த்து வாங்கிக்க, ரொம்ப அதிகமா இருக்குது, கொஞ்சம் குறைச்சுக்குவேன் அப்படியா. இந்த கடைசி விட்டு கருப்பிருக்க அவட போ, கடைசி ஒத்திருக்கா படிக்காத ஒத்தி அவட்ட போ, என் மாணவியா வரணும், 5 லட்சம் வேணும். இதுதான் சரியத்திரை முறைங்க, இதுதான் சரியத்திரை முறை. மகரை அந்த பெண் தான் தீர்மானிக்க வேண்டும், தனக்கு மகர் எவ்வளவு வேணும்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு அந்த அதுல சரியத்தை ஃபாலோ பண்றதே இல்லை, நம்ம சரிய சட்டத்தை பத்தி கவலைப்படுறதே இல்லை, மகள் எவ்வளவு தீர்மானிக்கணும் அதை பத்தி பேசே கிடையாது. ஆனா தலாக்குன்னு வந்தா மட்டும் அங்க சரியத்தை பாக்குறான், தலாக்குன்னு ரொம்ப சரியத்தை பாக்குறான். என்ன பாக்குறான்? அது எனக்கு பிடிக்கலங்க, தலாக்கு விடுறேன். ஏமா பிடிக்கலன்னு என்னமா தலாக்கு சொல்ற? அத கேக்குறீங்க, அதான் எனக்கு தலாக்கு, எனக்கு உரிமையாச்சு, நான் தலாக்கு விடுவேன். சரியத்தில் எனக்கு அனுமதி இருக்குல்ல, சரியத்தில் உனக்கு அனுமதி இருக்கு தலாக்கு விடுறதுக்கு. ஆனா சரியத்து மறுபடியும் கல்யாணம் முடிச்சியா, அதை பத்தி கவலை இல்லை. கல்யாணம் முடிக்கமோ சரியத்தை பாக்குறது இல்ல, தலாக்குறது சரியத்தை பாக்குறான். அதனால என்ன ஆகுதுங்க, ஈஸியா எஸ்எம்எஸ் தலாக், இமெயில் தலாக், தலாக் தலாக் தலாக் தலாக் தலாக் பத்து தலாக்கு சசிமனேஷ் என்ற மாதிரி நின்றுறான். சுபான்லா சுபான் என்ற மாதிரி சசிமனேஷ் என்ற மாதிரி தலாக் தலாக் தலாக் முத்தலாக். அதுல மூணு தலாக் தனியா சொல்ல மாட்டாரா, அது ரொம்ப கஷ்டமா. அதனால முத்தலாக் ஒரே தலாக்கா நீ பாக்குறமா இல்லையா சகோதரே? இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் மட்டுமல்ல, அசிங்கம் மட்டுமல்ல, மாற்றார்கள் இஸ்லாத்தை பார்த்து கேவலப்படுத்துறதுக்கு இவர்கள் வழிவகுக்கிறார்கள். இந்த மாதிரி அயோக்கியர்கள் சரியத்தை மிஸ்யூஸ் பண்ணி, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அல்லாஹ்வுடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை கிண்டல் பண்ணாத, மிஸ்யூஸ் பண்ணாத, வருது ஆயத்து வருது. இந்த மாதிரி அயோக்கியர்கள் வருவான் அல்லாஹ் தெரியும். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்தக்கூடிய பாவிகள் வருவாங்க அல்லாஹ் தெரியும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்தாத, நீ இஷ்டத்துக்கு தலாக் சொல்றது, முத்தலாக் சொல்றது, இமெயில் அனுப்புறது, எஸ்எம்எஸ் அனுப்புறது, எந்த காரணம் இல்லாம அனுப்புறது, இந்த மாதிரி காரணங்களுக்காக நீ தலாக் சொல்லி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்தாத அல்லாஹ் சொல்றான். அதனால சகோதரர்களே, தலாக்குடைய வழிமுறை என்ன, அல்லாஹ் பின்னாடி வழிமுறையா ஒவ்வொரு சட்டமா சொல்றான் பாருங்க, எப்படி தலாக் சொல்லணும் சொல்லி. ஒல் முத்தல்லக்காத்து, முதல்ல தலாக் விடப்பட்ட பெண்கள், ஒரு பெண்ண ஒரு கணவர் தலாக் சொல்லிட்டான்னு சொன்னா, அந்த பெண்கள் எத்தரப்பு, அவர்கள் மூன்று சுத்தம் ஏற்படும் வரை, மூன்று முறை மாதவிடாயாகி மூன்று முறை சுத்தம் வரணும், அதாவது மூணு மாசங்கள் வரை அவர்கள் இதா இருக்க வேண்டும். ஒரு பெண் தலாக்கப்பட்ட பெண் எத்தனை நாள் இதா இருக்கணும், மூன்று மாசம் இதா இருக்கணும். கணவன் இறந்தால் நாலு மாசம் பத்து நாள் இதா இருக்கணும். கணவன் இறந்துட்டான்னு சொன்னா நாலு மாசம் பத்து நாள் இதா இருக்கணும். கணவன் தலாக்கு சொல்லிட்டாருன்னு சொன்னா மூணு மாசம் இதா இருக்கணும். இந்த இதானா என்ன, இதானா என்ன, ஒண்ணு இல்லைங்க, வெயிட்டிங் பீரியட். அவர்கள் ஒரு மூணு மாசம் காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும், தங்களுடைய வீடுகளில் இருந்து எப்பவும் ஒரு பெண் பர்தாவோட ஹிஜாபோட எப்படி இருப்பாளோ அதே மாதிரி இதால இருக்கணும். நம்ம இன்னைக்கு இதாங்கிறது நம்ம பெண்களுக்கு பெரிய பாரமா தெரியுது. இதா இதாவா இதாவோ கேட்சஸ் கித்தா தின்றானா ஜி, கித்தா தின்றானா இதா, இதா பெரிய பாரமா தெரியுது. ஏன் சொன்னா அவங்க மத்த காலத்துல பர்தா இல்லாம ஹிஜாப் இல்லாம ரோட்ட சுத்திட்டு அலையறாங்க, அதனால பர்தா ஹிஜாபோட இருக்கிறது அவங்க பெரிய பாரமா தெரியுது. எப்பவும் ஒரு பெண் பர்தா ஹிஜாபோட இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அவளுக்கு இதாங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஊர் சுத்திட்டு அலையிற பெண்களுக்கு தான் இதா பெரிய பாரமா தெரியுமே தவிர, எப்பவுமே கண்ணியமா அல்லாஹ் சொன்ன முறைப்படி அல்லாஹ்வுடைய சட்டத்தை பேன்றி தொழுகை இபாதத்தோட பர்தா ஹிஜாபோட இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதாங்கிறது ஒரு பெரிய பாரமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. என்ன அவங்க சாதாரண வீட்டில் இருக்கணும், அன்னி ஆண்களை பார்க்க கூடாது, அன்னி ஆண்களை எப்பவுமே பார்க்க கூடாது, ரோட்டில் தேவையில்லாமல் சுத்தக்கூடாது, ரோட்டில் எப்பவுமே தேவையில்லாமல் சுத்தக்கூடாது. என்ன ஒரே ஒரு விஷயம் சொன்னா, அவர்கள் அடுத்த திருமணத்தை பற்றி பேசக்கூடாது. ஒரு மூணு மாசத்துக்கு அலங்காரங்கள் செய்யக்கூடாது. ஒரு பெண் அலங்காரம் செய்யறது யாருக்காண்டிங்க, கணவனுக்காண்டி. கணவனே மூத்தா போயிட்டாரு, அதுக்கப்புறம் யாருக்கு அலங்காரம் பண்ற? அப்ப ஒரு நாலு மாசம் வரை அலங்காரம் செய்யாது. அலங்காரம் சொன்னா அப்படியே பங்கரையா பரடத்தலையா இருக்க அவசியம் கிடையாது. சீவி முடிச்சு பவுடர் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு வளையெல்லாம் போட்டு தலையில பூலாம் வச்சு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த அலங்காரம் யாருக்குரிய அலங்காரம், ஒரு பெண் கணவனுக்கு செய்ய வேண்டிய அலங்காரம். கணவனை தலாக்கு சொல்லிட்டாரு, அல்ல கணவனை மூத்த ஆயிட்டாரு, அப்ப இனி யாருக்கு அலங்காரம் செய்ய போறமா? ஒரு மூணு மாசம் வரை வெயிட் பண்ண அலங்காரம் பண்ணாத. மூணு மாசம் கணவன் திருமணத்தை பத்தி, அடுத்த திருமணத்தை பத்தி யோசிக்காத, பேசாத. ஒரு மூணு மாசம் வரைக்கும் வீட்டிலே அடங்கிரு. இதுதான் இதாங்கிறதுங்க, இதுதான் இதாங்கிறது. ஆனா நமக்கு இந்த இதுதான் நம்முடைய பெண்களுக்கு பெரிய பாரமா தெரியுது. ஏன் சொன்னா, மற்ற நேரத்தில் அவர்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை ஷரியத்துடைய வாழ்க்கை அல்ல, இஸ்லாமிய வாழ்க்கை அல்ல, இஸ்லாமிய முறை அல்ல. அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க இதால இருக்கிறது பெரிய சிரமமா தெரியுது. நம்ம ஆளுங்க அந்த இதாவை போட்டு எப்படி ஆகிட்டாங்கடா, ஐயோ வெளிச்சம் தெரியக்கூடாது, ஜன்னல பூரா ஆட, அந்த இம்மி இதுல வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை போற கருப்பு துணி வச்சு ஆட, வெள்ள சேலைதான் உடுக்கணும். இதெல்லாம் சரிய சொன்னதல்ல, காஃபிருடைய பழக்கம், இதெல்லாம் பிராமணர்களுடைய பழக்கம். பெண்களை கேவலப்படுத்தக்கூடியது, துணி தெரியக்கூடாது, வெளிச்சம் தெரியக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்கணும், முடங்கி கிடக்கணும். அவங்க வந்து ஒரு என்னடா, பூனைக்குட்டி ஆண் பூனை வச்சு அந்த பூனை பார்க்கக்கூடாதான். இன்னைக்கு கிராமங்கள் இருக்குது, பூனைக்குட்டி வரும்போது இது ஆண் பூனை பொட்ட பூனை, ஆண் பூனை அறியாத பார்க்க மாட்டோமா? அப்புறம் இதுக்கு அப்புறம் மற்ற இல்லாமலே அப்புறம் அப்படிங்க, அது தப்பு இல்லை. மத்த ஆம்பளை பள்ளி அடிக்கிறது சிரிக்கிறது தப்பு இல்ல, ஆனா இதால இருக்கும் பொழுது ஆண் பூனைக்குட்டியை பார்த்தா தப்பான், ஐயோ ஆண் பூனைக்குட்டி பார்க்க கூடாது. இது யார் சொல்லிக் கொடுத்தது? ஒரு பெண் எப்பவுமே அந்நிய ஆண்களுடைய பார்வையில் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டியவள். அவ இதாலே அப்படி இருக்கிற அவ்வளவுதான். இன்னும் சில பேர் அந்த இதாங்கிறது, ஜே சார் மேனா தஸ் தின் சொல் ரொம்ப ஜியாதா ஜி ஹம்னா நெய் ஹோதா ஜி, சாலிஸ் தின் நிக்கல் ஜாவோ, நாற்பது நாள் இதா, சாலிஸ் துவா படைத்தோ பஸ் நிகழ் சக்தே, நாற்பது நாள் நாள் நாற்பதாம் பாத்தியா ஓதிட்டா அதோட கிளம்பிடலாம். இது நாற்பதாம் நாள் இதான ஒரு இதாவே கிடையாது, இது புது இதா. இது அல்லாஹ் சொன்னா கணவன் இறந்துட்டான் 4 மாசம் 10 நாள், கணவன் தலாக் சொன்னா 3 மாசம், கண்டிப்பா ஒரு பெண் இத்தா இருந்தாக வேண்டும். இத்தா இருக்கக்கூடிய பெண் வெளியே போலாமா? சாதாரண நேரத்தில் சரியத்துடைய அடிப்படையில் ஒரு பெண் எதுக்கு வெளியே போலாமோ அதுக்கு இத்தால இருக்க பெண் வெளியே போலாம். உதாரணமா ஒரு கணவன் சம்பாதிச்சு போடுறாரு, ஆனா கணவன் மூத்தா போன பிறகு சம்பாத்தியம் இல்லை, சாப்பாடு வழி இல்லை, அந்த பெண் வேலைக்கு போலாமா? தாராளமா போலாம். சரியத்தை அடிப்படையில் சரியத்தை பேணி ஹிஜாபை பேணி மற்ற நாள் எப்படி வேலைக்கு போலாமோ அதே மாதிரி வேலைக்கு போலாம். ஒரு மருத்துவத்துக்காண்டி வெளியே போலாமா? தாராளமா போலாம் ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி. நம்ம இதெல்லாம் தெரியாம இதாண்டா ஒரு பெரிய பாரதூரமான விஷயம், உள்ளே முடங்கி இருக்கணும், அடங்கி இருக்கணும், வெள்ளச்சலை கொடுக்கணும், அவங்க அப்படியே யாரையும் பார்க்க கூடாது, இந்த மாதிரி சட்டம் கிடையாது. ஆகவே சாதாரணமா ஒரு பெண் எப்படி இருப்பாளோ ஹிஜாபோடு பர்தாவோடு அதே மாதிரி அவ இதான இருப்பா. எப்போ கணவன் தலாக்கு விட்டால் 3 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டும். 3 மாசம் காத்திருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இதாவுடைய நோக்கம் அவள் தன்னுடைய பழைய கணவனை மறக்கணும். ஆம்பளைங்க கணவன் மனைவி மூத்தா போயிட்டா சொல்லுவாங்களே, பொண்டாடிச்சா புது மாப்பிள்ள, பொண்டாடி மூத்தா போயிட்டா நாளைக்கு புது மாப்பிள்ள ஆயிட்டு போயிடுவான். ஆனா பெண்களுடைய மென்டாலிட்டி அப்படி அல்ல. அல்லாஹ் இயற்கையா பெண்கள் எப்படி வச்சிருக்காண்டா, கணவன் மூத்தாட்டா உடனே அவளால் மறக்க முடியாது, தன்னுடைய கணவனுடைய நினைவுகள் மனசுல போட்டு அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன பண்றான், நீ உடனே அடுத்த கணவனை கல்யாணம் பண்ணாதமா, கொஞ்சம் பழைய கணவனுடைய நினைவுகள்லாம் மறக்கட்டும், ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணு, அல்லது 4 மாசம் வெயிட் பண்ணு. 4 மாசம் நீ தனிமையில இருந்து இபாத செஞ்சு தொழுது அன்னி அவங்களை பார்க்காம அந்த கணவனுடைய மன நினைவுகள்லாம் மறந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணலாம், ரீமேரேஜ் பண்ணிக்கலாம், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். இது அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் உலகத்திலேயே பெண்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கண்ணியங்க, மிகப்பெரிய மரியாதை. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது, நீ அப்படியே முடங்கி விதவியா கிடந்த அவசியம் கிடையாது, அப்படியே சாவணும் அவசியம் இல்ல, உனக்கு தேவைன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ 4 மாசத்துக்கு அப்புறம் ஏன் உன்னுடைய பழைய கணவனுடைய நினைவுகள் மறக்கட்டும். அதுல இன்னொரு பிரயோஜனம் என்னன்னு சொன்னா, இது நோக்கம் அல்ல, நோக்கம் கணவனின் மழைய நினைவுகள மறக்கணுங்கிறதுக்காக வேண்டி, ரெண்டா அல்லாவுடைய உத்தரவு இருந்தாகணும். இதுல என்ன பிரயோஜனம் பாத்தீங்கன்னா, அவள் பழைய கணவன் மூலமா கர்ப்பமா இருக்காளா இல்லையாங்கிறது உறுதியாயிடும். பழைய கணவன் மூலமா கர்ப்பமா இருக்காளா இல்லையா? ஏன்னு சொன்னா, இப்ப உதாரணமா இளம் வயது ஒரு கணவன் மனைவி வீடு கூடுறாங்க, கணவன் பாவம் திடீர்னு ஆக்சிடல் இறந்துடா, 2 நாள் 3 நாள்ல அந்த வீடு கூடதுல கர்ப்பம் தரிச்சிருது. கர்ப்பம் தரிச்ச பிறகு 3 மாசம் கர்ப்பமா இருக்கிற நேரத்துல உடனே 2 மாசம் 3 மாசத்துல இன்னொரு ஆம்பளை பாருங்க கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் பண்ண பார்த்தா கல்யாணம் பண்ணதுல இருந்து 6வது மாசத்துல 7வது மாசத்துல அவள் குழந்தை பிறந்துடும். ஏன் ஆல்ரெடி அவ என்னவா இருக்கா, கர்ப்பமா இருக்கிறா. இப்ப குழந்தை பிறக்கும் பொழுது பிரச்சனை வரும், இந்த குழந்தை யாரு குழந்தை, இறந்த முதல் கண்ணனுடைய குழந்தையா இல்ல இப்ப புதுசா கல்யாணம் இவனுடைய குழந்தையா, பிரச்சனை வருமா வராதா? அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், 3 மாசம் இதா இருக்கும் பொழுது இதையும் கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு பிரயோஜனம் தான், இது நோக்கம் அல்ல. சில பேர் இதான் நோக்கம் நினைச்சு என்ன பண்ணுவாங்க, அப்ப 60 வயசு 70 வயசு ஆயிட்டா 50 பொம்பளை இதா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க கர்ப்பம் மாறதுக்கு வாய்ப்பு இல்ல. இது நோக்கம் அல்ல, நோக்கம் வேற, பிரயோஜனம் தான் இது. அதனால 60 வயசு 70 வயசு பெண்ணாக இருந்தாலும் அவள் இதா இருந்துதான் ஆகணும், கிழவியா இருந்தாலும் இதா இருந்துதான் ஆகணும். ஏன், இது அல்லாஹ்வுடைய உத்தரவு, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், 3 மாதங்கள் வரை அவள் சுத்தமாயி இதா இருக்கணும். வலா யஹல்லு லஹுன்ன அன் யக்தும்ன மா கலக்கல்லாஹு ஃபி அர்ஹமிஹின்ன இன் குன்ன யுமின்ன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். உதாரணமா அந்த பெண் கர்ப்பமா இருக்கிறா, கர்ப்பமா இருக்கிறது யாருக்கு தெரியும், அவளுக்கு தெரியும். அவ பாக்குறா கர்ப்பமான பெண் கணவன் இறந்துட்டான்னு சொன்னா 3 மாசம் அல்ல, குழந்தை பிறக்கும் வரை அவ இதா இருக்கணும். கர்ப்பமா கர்ப்பம் இல்லாத பெண் இருந்தா 3 மாசத்துல அவ இதா முடிச்சிடலாம், இதா முடிச்சு வேற கணவன் தேடலாம். ஆனா கர்ப்பமா இருக்கான்னு சொன்னா அவ குழந்தை பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், டெலிவரி ஆகிற வெயிட் பண்ணணும். அதுக்காண்டி என்ன பண்றான்டா, இன்னும் 9 மாசம் இருக்குது, 8 மாசம் இருக்குது, அதெல்லாம் நம்ம கர்ப்பமா இருக்குது மறைச்சிடலாம். அப்படி மறைக்கலாமா? அல்லாஹ் சொன்னான், வலா யஹல்லு லஹுன்ன, அந்த பெண்களுக்கு ஹலால் அல்ல, அய்யக்தும்ன மா கலக்கல்லாஹு ஃபி அர்ஹமிஹின்ன, அவர்களுடைய கர்ப்பத்திலே அல்லாஹ் எதை படைத்தானோ அதை மறைப்பதற்கு அவர்களுக்கு ஹலால் அல்ல. இன் குன்ன யுமின்ன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அவர்கள் அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் ஈமான் கொண்ட பெண்களாக இருந்தால். அல்லாஹ் சொல்றான், சரி இப்ப தலாக்குடைய சிஸ்டம் என்ன, எப்படி தலாக் சொல்லணும், அல்லாஹ் தொடர்ந்து சட்டங்களை ஆரம்பிக்கிறான். இன்ஷால்லாஹ் நாளைக்கு பார்ப்போம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானா. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு தலாக்குடைய சட்டங்களை பொறுத்தவரை சகோதரர்ல இன்றைய சூழ்நிலை கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஏன், இன்னைக்கு காமன் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, உளறிட்டு இருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா, நேற்று முந்தானத்து ஷரியத் கோர்ட்டுகள்லாம் வந்து சட்டப்பூர்வமானது அல்ல அப்படின்னு சொல்லிச்சிருக்காங்க. இதை மீடியாக்கள் பெரிய பிளாஷ் பண்ணிட்டு இருக்கலாம், சரியத் கூட இது ஒண்ணும் பெரிய சொன்னதுனால நம்ம சரியத்துக்கோ நம்முடைய மார்க்கத்துக்கோ பெரிய பாதிப்பு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதனுடைய முழு விவரங்களை இன்ஷால்லா நாளைக்கு பயான சொல்றேன். இன்ஷால்லா இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் டிசைன் செய்த புர்கா அணிகின்றனர், சொன்னால் கேட்பதில்லை. யார் சொன்னா யார் கேட்கறது இல்ல, இவர் சொல்லி அவங்க மனைவி கேட்க மாட்டேங்கிறாங்க பொழுது. தயவு செய்து அறிவுரை கூறவும். அதாவது புர்கா என்பதே வந்து அழக மறைக்கிறதுக்குங்க, அழகன்னு ஜாஸ்தியா காட்டுறதுக்கு இல்ல. இன்னைக்கு பெண்கள் சொன்ன மாதிரி புர்கா அப்படி ஜிகு ஜிகு புர்கா அணிஞ்சிட்டு, புர்கா தான் அணிஞ்சிருப்பாங்க, ஆனா பேத்தா பார்த்தா ஜிகு ஜிகு புர்கா, இங்க ஜிகு ஜிகுங்கும் இங்க ஜிகு ஜிகுங்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கார்ஃப் எப்படி போடுவாங்கன்னா, கருத்த பொண்ணா இருந்தா நல்ல சாண்டில் கலர் ஸ்கார்ஃப் போடு, எடுப்பா தெரியும் முகம். நல்ல வெள்ளை பொண்ணா இருந்தா கருப்பு கலர் சாண்டில் இது ஸ்கார்ஃப் போடு, அப்பதான் எடுப்பா தெரியும். இதெல்லாம் யாருக்கு எடுப்பா தெரியறதுக்கு? இதெல்லாம் சரியத்துல பெரிய ஹராம்ங்க. தயவு செஞ்சு கணவன்மார்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு புர்கா வாங்கி கொடுக்கும் பொழுது தயவு செஞ்சு இந்த ஜிகனா வச்ச புர்கா வாங்கி கொடுக்காதீங்க, எம்ப்ராய்டரி டிசைன் வச்ச புர்கா வாங்கி கொடுக்காதீங்க. அவங்களுக்கு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்க, முகத்தை மூடி போக சொல்லுங்க. முகம் என்பது ஒரு பெண்ணுடைய அழகினுடைய டிஸ்பிளே, அதை மறைச்சுதான் ஆகணும். இல்லைன்னு சொன்னா புர்கா போட்டு ஹிஜாப் போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால இதனால வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அறிவுரை செய்வார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ருப்ப காசியாத்தின் ஃபி துன்யா ஆரியாத்தின் ஃபில் ஆகிரா, எத்தனையோ உலகத்தில் உடை அணிந்த பெண்கள் மறுமையில நிர்வாண பெண்களாக கருதப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தில் உடை அணிஞ்சிருப்பாங்க ஆனா மறுமையில் என்ன இருக்கும், நிர்வாணமாக கருதப்படுவார்கள். என்ன அர்த்தம் அதுக்கு? எப்படி ஒரு பெண் ரோட்ல போ நிர்வாணமா போனா அடுத்த ஆண்களுடைய பார்வை ஈர்க்கப்படுவார்களோ, அதே மாதிரி அவ ஆடை அணிஞ்சுதான் போறா, ஆனா அந்த ஆடை எப்படி இருக்குது, அடுத்த ஆண்களுடைய பார்வை கவர்ற மாதிரி இருக்குது, அடுத்த ஆண்களுடைய பார்வை ஈர்க்கிற மாதிரி இருக்குது. அப்ப பார்வையை ஈர்க்கும் வண்ணத்திலே ஒரு பெண் புர்கா அணிஞ்சு போனாலும், புடவை உடுத்திட்டு போனாலும், சுடிதார் போட்டு போனாலும், அந்த சுடிதாரோ அந்த புடவையோ அந்த அழகோ அந்நிய ஆண்களுடைய பார்வையை ஈர்க்கும் வண்ணம் இருக்குமேனால் அவள் மறுமையில அல்லாஹ் எப்படி ட்ரீட் பண்ணுவான், உலகத்தில் நிர்வாணமாக நடந்து போனதை போன்று ட்ரீட் பண்ணுவான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதனால அழகின் பெண்கள் என்ப அழகை மறைக்க வேண்டியவர்கள், அழக மறைக்கிறது தான் புர்காவை தவிர அழகை கூட்டி காட்டுறதுக்கு இல்ல. அதனால தயவுசெய்து பெண்கள் இந்த புர்கா விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ஒத்திக்கு வீடு எடுக்கலாமா? ஒத்திக்கிங்கிறதே வந்து வட்டிங்க, அது ஒத்திக்கு வீடு எடுக்கிறதுக்கு வட்டி. நான் 5 லட்சம் ரூபா தந்துடுறேன், 5 வருஷம் இருந்துக்கிறேன், அதுக்கப்புறம் 5 வருஷம் நான் வீட்டை கொடுத்துரும், நீ பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொன்னா, இவர் 5 லட்சம் ரூபாய்க்கு வட்டியை நேரடியாக வாங்குறதுக்கு பதிலா வீட்டை இருந்து அனுபவிக்கிறாரு, வீட்டில் இருந்து அனுபவிக்கிறாரு, அதாவது வாடகை கொண்டு அந்த பணத்தை எடுத்துப்பாரு. அதனால இந்த ஒத்திக்கு வீடு வாங்குறது, வீடு எடுக்கிறது, அது வட்டி தான், 100 வட்டி, அது ஹராம். சரியாத 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டு 100 ரூபா வாடகைக்கு இருக்கலாமா? அந்த வீட்டு ஒருத்து 10,000 ரூபா வாடகை, இவ்வளவு கொடுப்பாரு, 100 ரூபாய்க்கு இருக்கலாமா? அப்படின்னா இது அல்லாஹ் ஏமாத்துற வழி. ஃபித்ரா பணம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஏழைகளுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு, வசதி இல்லாதவங்களுக்கு, மிஸ்கின்களுக்கு ஃபித்ரா பணத்தை கொடுக்கணும். என்னுடைய சின்னம்மா ஷிஃபா மர்க்கஸ் என்ற பெயரில் மர்க்கஸ் நடத்துகிறார், அங்கே குரான் வசனங்கள் ஓதி ஊதி நோய்களுக்கு ஷிஃபா வழங்குவதாகவும் அதற்கு பணம் வாங்குவதாகவும் கூறுகிறார். இவர் செய்வது சரியா? இவர் வீட்டில் உணவு உண்ணலாமா? இது ஏமாற்று வழிகளில் ஒரு வழி. ஷிஃபா மர்க்கஸ் அரபியில் வச்சுனா நம்ம போயிடுவோம்ல, அங்கே குரான் ஓதி ஊதி காசு வாங்குறாங்களா, இந்த காசு சாப்பிடலாமான்னு கேட்கறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் குரான்ல சொல்றான், வலா தஷ்தரூ பி ஆயாத்தில்லாஹி சமனன் கலீலா, அல்லாஹ்வுடைய வசனங்களை அற்பமான காசுகளுக்கு விற்காதீர்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை அற்பமான காசுகளுக்கு விற்காதீர்கள், அல்லாஹ் வன்மையா கண்டிக்கிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு சஹாபி ஒரு போர் கவசம், கவசம்னா கேடயம், கேடயம் எடுத்துட்டு வர்றாங்க. ரசூலா கேட்கறாங்க, இந்த கேடையும் ஏது உங்களுக்குன்றாங்க. யார் ரசூலா, நான் ஒருத்தர் குரான் ஓதி கொடுத்தேன், அவர் அதுக்கு அன்பளிப்பா எனக்கு இந்த போருக்கு அல்லாஹ்வுடைய பதிலை ஜிஹாதுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கேடையும் கொடுத்தாரு அப்படின்னாங்க. சாரி, கேடையும் இல்ல, கவச உடை, இரும்பு கவச உடை. ஒருத்தர் குரான் ஓதி கொடுத்தேன், அவர் எனக்கு அதுக்கு பகரமா என்ன கொடுத்தாரு, இந்த கவச உடைய எதுக்கு பயன்படுத்துங்க, ஜிஹாதுக்கு பயன்படுத்துங்க, அல்லாஹ்வுடைய பதிலை ஜிஹாதுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னாங்க. நபிசுலாம் கொட்டாங்க, மறுமையில இதற்கு பகரமாக நெருப்பினாலான கவச உடைய அணிய நீ ஆசைப்படுகிறாயா? எதுக்கு கொடுத்ததுங்க? காசு வாங்கல, பணம் வாங்கல, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு பயன்படுத்து அப்படின்னு சொன்ன கவசம் உடைய ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மறுமையில உனக்கு இது குரான் ஓதி வாங்கினதுனால, குரான் ஓதி கொடுத்து வாங்கினதுனால இதற்கு பாரமா மறுமையில உனக்கு வந்து நெருப்பிலான கவச ஆடை அணிய ஆசைப்படுகிறாயா ரசூலுல்லாஹி கேட்டாங்க. இன்னைக்கு என்ன பெரிய குடும்பம்டா, இன்னைக்கு சில ஆப்ஸாமார்களுக்கே தெரிய மாட்டேங்குது போய் குரான் ஓதி கொடுத்து காசு வாங்குறாங்க. இன்னைக்கு தாராளம் தேவபந்து மதரசால தராவி தொலை வைத்து காசு வாங்குறது ஹராமுங்கிறாங்க, தராவி தொலை வைத்து அதற்கு கூலி வாங்குறது ஹராம். இன்னைக்கு வடநாட்டிலிருந்து வர யூபியில பீகார்ல ஒரு ஆப்ஸாங்க பாத்தீங்கன்னா, தொலை வைக்கும் போது கேட்றாங்க, கித்தா தேங்கஜி, பீசார் தேங்க, தீசார் தேங்க, பேரம் பேசி தான் வர்றாங்க. இன்னைக்கு அல்ஹம்துலில்லா அவர் இல்ல, அதனால தைரியமா சொல்லலாம், நம்முடைய மக்காபல தொலை வைக்கிற ஆப்ஸா இருக்காரு பாருங்க, மாஷா அல்லாஹ், அவருடைய கிராத்துக்கும் அவர் ஓதுற அழகுக்கும் இதே அவர் காசு வாங்கினா குறைஞ்சது 50,000 கொடுப்பாங்க ஒரு பள்ளியாசல்ல, 6-7 வருஷமா தொலை வைக்கிறாரு, ஒரு நயா பைசா இல்ல, ஒரு சின்ன கர்சிப் கொடுத்தாவோட வாங்குறது கிடையாது, ஒரு கரிசி துண்டு கொடுத்தா கூட வாங்குறது கிடையாது. ஒரு தான் துணி எடுத்து கொடுத்தோம் பள்ளியிலிருந்து, கேட்டா திருப்பி கேட்டாரு, நான் தொழுவை கேட்டா எனக்கு தருவீங்களான்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்க காலகாலத்து எப்போ வந்தாலும் தருவோம் அப்படின்னு சொன்னதான் அந்த துணியை வாங்கிட்டாரு. எதுக்கு சொல்றேன்னா, அந்த மாதிரி தக்குவாவோட அந்த மாதிரி பேணுதலோட இருக்கணும். இன்னைக்கு அவர் தாராளம் தேவபந்தில் ஓதி மாஷாலா ஒரு ஆலிம் ஆயிட்டாரு, ஆலிம் கோர்ஸும் முடிச்சிட்டாரு. ஆனால் இன்னைக்கு அவருடைய கிராத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா ஓதுறாரு, அஞ்சு பைசா காசு வாங்குறது கிடையாது. இப்படி இருக்கணும் தக்குவா என்பது சகோதரர்களே. அதனால அல்லையே அல்லாவுடைய குர்ஆனை ஓதி காசு வாங்குறத ரசூலுல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டாங்க. ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்குது, அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான். ஆனா இந்த பொழப்பு நடத்துறவங்க இருக்காங்க பாருங்க, இந்த யாவாரிங்க, குர்ஆன் யாவாரிங்க, இந்த யாவாரிங்க என்ன பண்ணுவோம், ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, புகாரில இருக்கு அந்த ஹதீஸ், ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. என்ன ஹதீஸ்னா, சாத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஜிஹாதுக்கு ஒரு போறாங்க. அங்க போகும்பொழுது ஒரு ஊர்ல தங்குறாங்க. தங்கும்பொழுது அந்த ஊர் தலைவருக்கு வந்து, தலைவருடைய பிள்ளைக்கு வந்து பாம்பு கொட்டிடுது. தூக்கிட்டு ஓடியாடுறாங்க. ஓடியாந்து நீ ஏதாவது ஓதி ஊதுனா ஓதி, எல்லாம் முஸ்லீம்களா இருக்கிறீங்க, கொஞ்சம் ஓதி ஊதுங்க அப்படின்னாங்க. அப்ப சாத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியா ஓதி ஊதுமா, 40 ஆடு கொடுன்னு கேட்டாங்க. எத்தனை ஆடு, 40 ஆடு கொடுங்க. அவரும் 40 ஆடு கொண்டு கொடுத்தாரு. சாத் இப்னு அபி வக்காஸ் ஓதி ஊதுனாங்க, குணமாயிடுச்சு. இது சஹாபாக்கள் வந்து சர்ச்சையாயிடுச்சு, இவரு 40 ஆடு வாங்கினது ஹலாலா ஹராமா, இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி ரசூலாட்ட வர்றாங்க. ஊருக்கு வந்தவங்க ரசூலாட்ட கேட்கறாங்க, யார் ரசூல் அந்த மாதிரி சாத் இப்னு அபி வக்காஸ் ஓதினாரு, ஓதனத்துல வந்து 40 ஆடு வாங்கினாரு, இது எங்களுக்குள்ள ஹலாலா ஹராமன் பிரச்சனை ஆகி போச்சு, அதனால யார் ரசூலுக்கு என்ன சட்டங்க போது ரசூலா சொன்னாங்க, அதுல இருந்து சில ஆடுகளை எனக்கு தாங்கன்னு கேட்டு வாங்கினாங்க. ரசூலா என்ன சொன்னாங்க, எனக்கு தாங்கன்னு கேட்டு வாங்கினாங்க. இந்த ஹதீஸை பார்த்தா நமக்கு எப்படி தெரியுதப்போ, எப்படி தெரியுதுங்க, ஓதி ஊதி காசு வாங்கலாம், ரசூலாவே வாங்கி தான் பறக்கத்தான காசு எனக்கு தாங்கன்னு கேட்டுருக்காங்க, அப்ப நாங்க வாங்கின என்ன தப்பு, அதுதான் தப்பு. இந்த ஹதீஸ்க்கு அது வல்ல அர்த்தம். ஏன்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல எழுதுறாங்க, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து குரேஷிகள்ல மத்த குரேஷிகள் காஃபிரான குரேஷிகளுக்கும் ஒரு உடன்பாடு இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, ஹந்தக் யுத்தம் முடிஞ்ச பிறகு என்ன உடன்பாடுன்னு சொன்னா, எங்களுடைய இஸ்லாமிய படைகள் உங்க ஊர்ல நைட்டு தங்க வந்தா, தங்க நேர்ந்தா, உங்க ஊரை கிராஸ் பண்ணும் பொழுது உங்க ஊர்ல தங்க நேர்ந்தால், நீங்க அவங்களுக்கு ஒரு இரவுக்கும் ஒரு பகலுக்கும் உணவு ஏற்பாடு பண்றது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி அக்கப்பக்கத்தில் நிறைய கிராமங்கள்கிட்ட ரசூல் என்ன பண்ணிருந்தாங்க, ஒப்பந்தம் பண்ணிருந்தாங்க, காஃபிரோட ஒப்பந்தம் பண்ணிருந்தாங்க. அந்த அடிப்படையில தான் சாத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா தலைமையில அந்த வியாபாரக்கும் அந்த அல்லாஹ்வுடைய ஜிஹாதுக்கு போனவங்க அந்த கிராமத்துல தங்குறாங்க. தங்கனவன முதல்ல கேக்குறாங்க, அந்த ஊர் தலைவரை கூப்பிட்டு கேக்குறாங்க, எங்களுக்கு இது ஹதீஸ்ல இருக்குது, ஊர் தலைவரை கூப்பிட்டு கேக்குறாங்க, எங்களுக்கு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒப்பந்தத்தை மீறி அந்த தலைவர் என்ன சொல்லிடுறான், நாங்க சாப்பாடு ஏற்பாடு பண்ண மாட்டேன்றான். அப்ப சாபகம் சொல்றாங்க, நம்ம ஒண்ணு சொல்ல வேண்டாம், நம்ம ரசூலுல்லாஹி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துலதான் நடராத்திரில பிள்ளை தீட்டு ஓடி வர்றான், என் பிள்ளைக்கு பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னு. அப்ப சாத் இப்னு அபி வக்காஸ் என்ன பண்ணாங்க, அப்ப 40 ஆறு கொடு. இப்ப கேட்டு என்ன காசு கேட்டாங்க, இரவும் பகலும் எங்களுக்கு சாப்பாடு தரணுமே, ரசூலுல்லாஹி கொடுத்த ஒப்பந்தத்தை மீறினியே, அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்று, நான் ஓதி ஊதுனேன்னாங்க, அந்த 40 ஆட கொடுத்தாங்க. அதனாலதான் ஓதி ஊதுனா காசு வாங்கக்கூடாது சாப்பிடக்கூடாதுங்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை சஹாபாக்களுக்கு சர்ச்சையாயிடுச்சு. சாத் இப்னு அபி வக்காஸ் வாங்கினது அந்த சாப்பாட்டுக்கு ஆல்ரெடி செஞ்ச ஒப்பந்தத்துக்காண்டி வாங்கின காசா, அல்லது ஓதி ஊதுக்காண்டி வாங்கின காசா அப்படின்னு சர்ச்சை வந்துச்சு. ரசூலாட்ட வந்தாங்க, ரசூலாட்ட சொன்னாங்க, எனக்கு அதுல இருந்து பங்கு தாங்கன்னு கேட்டாங்க. ஏன்னு சொன்னா, கனிமத்து பொருள் இது, எதிரிகள் தர வேண்டிய கனிமத்து பொருள். கனிமத்து பொருள் யாருக்கு பங்கு உண்டு, யாருக்கு பங்கு உண்டு, அல்லாஹ் ரசூலுக்கு பங்கு உண்டு. அதனால ரசூலா சொன்னாங்க, என்னுடைய பங்கு தாங்கன்னு கேட்டாங்க. இது ஓதி ஊதுன காசா இருந்தா, இது ஓதி ஊதுனது யாருங்க, ஓதி ஊதுனது யாரு, சாத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு. அப்ப யாருக்கு சொந்தம், அவருக்கு மட்டும் தான் சொந்தம். ஏன் ரசூலா பங்கு கேட்டாங்க, ரசூலா எனக்கு தாங்க பங்கு கேட்டாங்க. உதாரணமா மக்காபல்ல வந்து கேட்கிறாரு ஒருத்தர், அதுல ஒரு ஃபாத்தியா ஓதணும் அப்படின்னு சொல்லி துணைமாம் போறாரு. எங்க மக்காபல்ல வந்து துணைமாம் ஓதன யாரும் போறதில்ல, உதாரணம் சொல்றேன், துணைமாம் ஓதிட்டு வந்தோடனே அதுல ஏன் பங்கு தாங்க, நான் கேட்க முடியுமா, அவர் ஓதினாரு, அவர் பங்கு நான் கேட்க முடியுமா. அப்ப ஓதன காசா இருந்தா, ஓதனது சாத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் எந்த ஹக்கல வந்து உரிமை கேட்டாங்க. அதனால ஓதனத்துக்கு வாங்க காசு அல்ல, இந்த ஆடு என்பது ஆல்ரெடி காஃபிர்களுக்கு முஸ்லீம்களுக்கு இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றும் விதத்தில் கனிமத்தை 40 ஆடை வாங்கிட்டு வந்தாங்க. அதனால ரசூலுல்லாஹ் இன்னொரு வார்த்தை, ரசூலுல்லாஹ் தன்னுடைய பங்கை வாங்கிட்டு இது எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க. அந்த ஜமாத்துல எவ்வளவு பேர் இருந்தாங்களோ, வியாபார அந்த அல்லாட பேர் அந்த ஜிகாது படி எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அத்தனை பேர் பகிர்ந்து விடுனாங்க. அப்ப அத்தனை பேர் பகிர்ந்து விடுனா என்ன அர்த்தம், இது இது கனிமத்து பொருள் அர்த்தம். இந்த அதிச விளங்காம சில பேரு ஓதி ஊதுனா காசு வாங்கலாம், ஓதி ஊத்து காசு அனுமதி கிடையாது, அவங்க வீட்டுல நீங்க சாப்பிடவும் கூடாது. இறந்த பிறகு தந்தையின் சொத்துக்கள் எப்படி பிரிக்கப்படுகிறதோ அதே போல் உயிரோடு இருக்கும் போலும் செலவு செய்ய வேண்டுமா, அல்ல தந்தையின் விருப்பப்படி செலவு செய்யலாமா. இறந்த பிறகு தந்தையின் சொத்துக்களை பிரிக்கிறது தந்தையோட பொறுப்பு இல்லைங்க, அது அல்லாஹ் பிரிச்சு வச்சுட்டான், இவர் பிரிக்கணும் அவசியம் கிடையாது. அதனால உயிரோடு இருக்கும் இவர் அதே மாதிரி பிரிக்கணுமா, கம்பல்சரி கிடையாது. ஆனா அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு மத்தியிலே பாகுபாடு இல்லாமல் நடந்துக்குங்க. உங்க குழந்தைகள் மத்தியில பிடிச்ச பிள்ளைக்கு நிறைய கொடுக்கறது, பிடிக்காத பிள்ளைக்கு ஒண்ணுமே கொடுக்காம இருக்கிறது, அப்படி பண்ணாதீங்க. ஒரு சஹாபியா ஒரு தடவை என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹி சபையில சின்ன குழந்தை தீட்டு வந்தாங்க, அந்த குழந்தைக்கு ஒரு பெருச்சம் பழத்தை கொடுத்தாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு பெருச்சம் குழந்தை கொடுத்தாரு. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உன்னுடைய மத்த பிள்ளைங்களை இதே மாதிரி கொடுப்பியாங்க. இல்லை யார சொல்லலாம், நீ அநியாயம் பண்ணிட்டு அப்படின்னாங்க. அதனால தந்தை செலவு செய்யும் பொழுது ஒரு பிள்ளைக்கு பார்ஷியாலிட்டி, இன்னொரு பிள்ளைக்கு ஒரு புள்ள கண்ணில் வெண்ணையும் இன்னொரு புள்ள கண்ணில் சுண்ணாம்பையும் தடவக்கூடாது. இது பெரிய பாவம். எல்லா பிள்ளைகளும் சமமாகத்தான் பார்க்கணும். ஷரியத் நீதிமன்றங்கள் சட்டப்படி செல்லாது என்று உச்சரி நாளைக்கு சொல்றேன். இஷா அல்லா, இதை பற்றி 23 பேரும் டீடைல்ஸ் நாளைக்கு சொல்றேன். இஷா அல்லா, துவா அறிவிப்பு. பலஸ்தீன காசா பகுதியில் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல் நடத்தி வருகிறது. கடந்த சில மணி நேரங்களில் 21 பேர் ஷஹீதாகியுள்ளார்கள். இஸ்ரேல் தாக்குதலை இன்னும் தீவிரப்படுத்ததாக அறிவித்துள்ளது. காசா மக்களுக்கு அனைவரும் துவா செய்வோம். இது உண்மைதாங்க. ஒவ்வொரு ரமலான் வரும்போது அல்லாஹ் ஷைத்தானை பூரா கட்டி போட்டுறான். இந்த இஸ்ரேல் ஷைத்தானை மட்டும் அவுத்து விட்டுருவான். இந்த இஸ்ரேல் ஷைத்தானை மட்டும் அல்லாஹ் அவுத்து விட்டுறான்னு தெரியல. ரமலான் வந்துட்டாலே இந்த ஷைத்தானை தலையேறிடும். அவனுக்கு முஸ்லீம்களை நோன்பு விட மாட்டான், பலஸ்தீன் மக்களை அவங்களை இபாதை செய்ய விட மாட்டான், பைத்துல் முகதஸ் வர விட மாட்டான், தொழுவ விட மாட்டான். ஒவ்வொரு ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், ரமலான்ல தான் பெண் மக்கள் கொஞ்சம் நல்ல தக்குவா இபாதத்தெல்லாம் அதிகமாக இருக்கும், அந்த நேரத்தில் விளையாட்டை காட்டணும் அப்படிங்கிறதான் இந்த ஷைத்தான நோக்கம். அதனால இப்ப சமீப காலமாக காசால வந்து அவர்களா ரெண்டு பேரை, அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, உலகம் கேட்டா சொல்றது காரணம் வேணும்ல, அதுக்கு என்ன பண்ண, அவங்களா ரெண்டு பேரும் சுட்டு கொண்டுட்டான். ஏன்னா இஸ்ரேல் அதுக்கு ரொம்ப பழக்கம். அவனுக்கு அவன் அவனுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கா அவன் சமுதாயத்தை சாவடிப்பான். அந்த மாதிரி இது தியோடர் ஹெசிஸ் சொல்லக்கூடிய அவனுடைய வரலாறுலையும் தொடருது. தியோடர் ஹெசிஸ் யார் பார்த்தா, அவன் இஸ்ரேல் உருவாது காரணமா இருந்தவன். எப்படி இஸ்ரேல் முதல் முதல் உருவாச்சுன்னு சொன்னா, யூதர்கள் போன ஒரு 500 பேர் போன கப்பலை குண்டு வச்சு உடைச்சான், கடல்ல மூழ்கடிச்சான் தியோடர் ஹெசிஸ்ங்கிறவன். அப்பதான் உலகத்தில் உள்ள யூதர்கள் ஆனா என்னடா இது, நம்ம யூதர்களை குண்டு அப்பத்தியா, இப்போ தெரியுதா நமக்கு ஒரு நாடு வேணும்டா, எல்லா இதிலும் ஒற்றுமையானாங்க, இஸ்ரேல் நாடை உருவாக்கணும். சோ அவனுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவன் நினைச்ச சாதிக்கிறதுக்காக அவன் இனத்தையே அழிக்க தயங்காதவர் யூதர்கள். அதனால என்ன, அவனே ரெண்டு பேர் யூதர்களை சுட்டுக் கொள்ளனா, வெட்டி கொண்டா, இதை பலஸ்தீன் முஸ்லீம் தான் செஞ்சாங்கன்னு சொல்லி பலஸ்தீன் முஸ்லீம் அடிச்சுட்டு இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் அலமீன் துஆ செய்வோம். இன்னைக்கு நம்ம விதவிதமா கஞ்சி குடிக்கிறோம், பழங்கள் சாப்பிட்றோம், விதவிதமா வடைகள் சாப்பிட்றோம், என்னென்னமோ சாப்பிட்றோம். ஆனா கொஞ்சம் இந்த பலஸ்தீன் மக்கள், காசா மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அன்றாட சஹர் கூட வழி இல்லாம, இஃப்தார் கூட வழி இல்லாம, அல் படத்தெல்லாம் பாத்துருக்கிறோம். அதனால அந்த மக்களுக்கான துவா செய்யுங்க. குறிப்பா உங்களுடைய இஃப்தாருடைய துவாக்கள்ல நீ நிறைய பேர் பாக்குறோம், அந்த இஃப்தார் நேரத்தில் துவா நேரத்தை பாழாக்கிறாங்க. வெளியே உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க, படிச்சு படிச்சு எங்க கொஞ்சம் மேல போங்க, போய் துவா செய்யுங்க, துவா செய்யுங்க. வெளியே உட்காந்து கதை பேசிட்டு இருக்கிறான், மேல செல்போன் பேசி நிற்கிறான், உள்ள போய் உட்காந்து சைத்தானு துவா செய்ய விட மாட்டேங்கிறான். அதனால தயவு செஞ்சு பள்ளிவாசல உட்காந்து இஃப்தார் நேரத்தில் துவா செய்யுங்க. அந்த இஃப்தாருடைய கஞ்சி வடை, அந்த விதவிதமான உணவுகள், இதெல்லாம் பார்க்கும் நமக்கு என்ன வரும், என்ன வரும்னு சொன்னா, யா அல்லாஹ் நாங்கள் விதவிதமா சாப்பிட்ற எங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்குற எத்தனாயிரம் முஸ்லீம்கள் இதெல்லாம் இல்லாம. சமீபத்தில் ஒரு ஷேக், சவுதியிலேருந்து ஒரு ஷேக் தொலைக்காட்சியில கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துறாரு. நான் நடத்துற மாதிரி ஒரு லைவ், நேரடி லைவ் ஒளிபரப்பு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்துறாரு. அதுல நைஜீரியால இருந்து இங்கிருந்த ஒரு இளைஞன் கேள்வி கேட்கிறாரு. யதார்த்தம் அந்த பையன் கேள்வி கேட்கிறாரு, ஷேக் நான் வந்து 3 நாளா தொடர்ந்து நாங்க வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால நாங்க இஃப்தார்லயும் ஒன்றும் சாப்பிடல, நாங்க சஹர்லயும் ஒன்றும் சாப்பிடல, நாங்க இப்படியே நோன்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. கேட்டதான் தாமதம், அந்த ஷேக் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பையன் யதார்த்தமா கேட்கிறாரு, நாங்க 3 நாளா எங்களுக்கு சஹர் வைக்க சாப்பாடு கிடையாது, இஃப்தார் வைக்க சாப்பாடு கிடையாது, ஆனா எங்க நோன்பு நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படியே அப்படிங்கிறாங்க. ஷேக் குலி குலுங்கி அழ ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த மாதிரி 1000 மக்கள் சஹருக்கு வழி இல்லாம, இஃப்தாருக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. நாம் அந்த மக்களை நினைச்சு, யாழ்ல எங்களுக்கு ஒரு அழகான ரிசல்ட் கொடுத்துருக்கிறப்பே, அந்த மக்களுக்கு நீ கிருபி செய்யல, அவங்க உதவி செய்யல, அவங்க ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக இப்படிலாம் பழிவாங்கப்படுறாங்க, யாழ்ல அவங்களுக்கு உன் தரப்பிலிருந்து அவங்களுக்கு உதவி செய்யல, சஹாபாக்களுக்கு பதில் பொருள் உதவி செஞ்ச மாதிரி, உகுது பொருள் உதவி செஞ்ச மாதிரி அவர் உதவி செய்யலான்னு சொல்லி நம்ம துவா செய்ய கடமைப்பட்டுக்கிறோம். அந்த மக்களுக்காக நம்ம துவா கூட செய்யலாம் சொன்ன சகோதரர்களே, நம்ம ஈமான் இருக்கிறத அர்த்தமே கிடையாது. நமக்கு நாம எந்த ஈமான கொண்டிருக்கோமோ அதே ஈமான் தான் அவங்களும் கொண்டிருக்காங்க. எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் எல்லா முஸ்லீம்களும் சகோதரர்கள் நாங்க, அந்த சகோதர மனப்பாடம் நமக்கு இல்ல, அந்த மக்களை பத்தி எண்ணமே இல்லைன்னு சொன்னா, அப்ப நாம சுயநலமா இருந்து ஏன் சாப்பாடு, ஏன் கஞ்சி, ஏன் வடை, ஏன் ஜூஸ், ஏன் சர்பத்தி, ஏன் நோம்புடுறோம்டா, இந்த மாதிரி நோம்பு அல்லாஹ் அங்கீகரிப்பானா? அதனால அந்த மக்களை குறைஞ்சபட்ச மனதில் கொண்டு துவா செய்வோம். வல்ல ரப்பல் ஆலமீன் அவருடைய பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்காடி நம்ம அல்லாட்ட அழுது கேட்போம். இன்ஷா அல்லாஹ், நமக்கு தரப்பட்ட உணவு ஹலாலான வழியில் தான் வந்தது என்று தெரியாத பட்சத்தில் அது உண்ணலாமா? ஹரம் ஷரீஃபில் மக்காவாசிகள் தரும் உணவு, பள்ளிவாசிகள் வரும் நோன்பாளிகள் தரும் சிற்றுண்டிகள், அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஹரம்ல வந்து பார்த்தீங்கன்னா மக்காளையும் பதினாலும் நோன்பாளிகளுக்கு இஃப்தார் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதெல்லாம் பெரும்பாலும் ஹலாலத்தான் இருக்கும், ஹராமாக இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம மக்காப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் அலமதுல்லா நம்ம அந்த ஹராம் ஹலால் விஷயத்தில் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறோம். உங்களுக்கு கேரண்டி தருதுக்கான சொல்ல பெருமைக்கான சொல்லி உங்களுக்கு கேரண்டி தருதுக்கான சொல்கிறோம். தாராளம் மக்காப்பள்ளி கஞ்சி சாப்பிடலாம், மக்காப்பள்ளத்தில் பேரிச்சம் பழத்தை சாப்பிடலாம், தப்பே கிடையாது. மற்றவங்க வாங்கிட்டு வரும் அதை தர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு ஹலாலன்னு கன்ஃபார்மாக இருந்தால் சாப்பிடுங்க, சந்தையை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, இதுதான் நல்லது. அரபு நாடுகளில் இருக்கும் ஆளுங்கள் அந்த நாட்டில் இருக்கும் அநியாயக்கார ஆட்சியாளர்கள் ஆதரவு அளிப்பது ஏன், அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அதாவது தங்க கூண்டுக்குள் அடைபட்ட பறவைகள் அவங்கெல்லாம், தங்க கூண்டுக்குள் அடைபட்ட பறவைகள். அவங்களுக்கு அரசாங்கம் காரு பங்களா வீடு வசதி, ஒரு மினிஸ்டருக்குள்ள மரியாதை அந்தஸ்து யாருக்கு உண்டு? அங்குள்ள இமாம்களுக்கு உண்டு. அப்போ அந்த தங்க கூண்டுக்குள் அடைப்பட்ட பறவைகள் அந்த கூண்டை விட்டு, தங்க கூண்டு சாதா கூண்டு இல்ல, இரும்பு கூண்டு விட்டு வந்துடலாம், தங்க கூண்டு விட்டுட்டு வர முடியல அவங்களால. இதுதான் யதார்த்தம். தராவி தொழுகையில் ஒவ்வொரு இரண்டு ரக்காத்திற்கு ஒரு முறை சனா ஓத வேண்டுமா? வாய்ப்பு கிடைச்சா ஓதிங்க, தப்பு இல்லை, இல்லைன்னா கம்பல்சரி கிடையாது. ஷரியத் கொடுக்கு தடை விதிக்கப்பட்டது இன்றைய சரியா, நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. தொழுகையின் போது முன்பக்கம் உருவம் போட்ட ஆடை அணிந்துள்ளதாம், முன்பக்கம் இல்ல பின்பக்கம் இல்ல எந்த பக்கம் உருவம் போட்ட ஆடை தொழக்கூடாது. இங்க இருக்கு பெரிய கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா குர்கோடாயில் கம்பெனி, அவன் லோகோவை போட்டு விடுவான். அது மாதிரி நிறைய முயல் ஹியல் கண்ட பலாயத்தெல்லாம் போடுற பாருங்க, இந்த மாதிரி உருவம் அணிந்த ஆடைகளையும் தொழக்கூடாது. நமது அரசாங்கத்தில் அதனுடைய உருவம் தெரியாதவன்னு செதைச்சிட்டோம், நல்ல டிஷர்ட்டுங்க, அழகான டிஷர்ட் குரக்கடையில் படம் போட்டுருக்கிறான், ஆனா அந்த குரக்கடையில அழிச்சிட்டோம் அல்லது உருவம் தெரியாம மறைச்சிட்டோம், தொழிலாம் தப்பு இல்லை. நமது அரசாங்கத்திற்கு தெரியாமல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே பயந்த நிலையில் பெரும் குற்றம் செய்பவர்களுக்கோ அல்லது இஸ்லாத்திற்கு எதிரானவர்களுக்கோ ஷரியத் முறைப்படி மரண தண்டனை கொடுக்கலாமா? இது ஜிஹாத் ஆகுமா? நேற்றைய பயானில் லஞ்சம் பற்றி விவரித்தீர்கள், இஸ்லாத்தில் இவ்வளவு ஏதோ முடிவு பண்ணிட்டார் நினைக்கிறேன். இந்த கேள்வி கேட்டது ஏதோ முடிவு பண்ணிட்டாரு, என் விஷயத்தில் அவர் விஷயத்தில் இல்ல, என் விஷயம் வாய கிளறணும், எதையாவது சொல்லணும், ஏதாவது பண்ணணும் முடிவு பண்ணிட்டார் நினைக்கிறேன். ஒரு சமயம் அண்ணனோட தம்பியார் பொறுப்பு கொடுத்துருது. நேற்றைய பயானில் லஞ்சம் பற்றி விவரித்தீர்கள், இஸ்லாத்தில் இவ்வளவு கடுமையாக கூறப்பட்ட லஞ்சத்தை பற்றி நாம் இன்னும் இதை பற்றி விழிப்புணர்வு முகாம்கள் துண்டு பிரச்சாரங்கள் என குரானில் கூறப்பட்டதை சுட்டிக்காட்டினால் மாற்று மத நண்பர்கள் இதை பற்றி இன்னும் சிந்தித்து இஸ்லாத்தை ஏகமனதாக ஏற்க வாய்ப்பு அதிகம் உள்ளது. எனவே அதற்கான முதற் பணியை நீங்களே துவக்கி வைங்கள். எத்தனை பணியை தான் நாங்கள் துவங்குறது? அதை நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க, எழுதுனவர் நீங்க செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க, என்கிட்ட வாங்க, அந்த லஞ்சம் சம்பந்தப்பட்ட ஆயத்தெல்லாம் எழுதித்தரேன், என்னுடைய பயானே அதை எழுத்துருள மாத்துங்க, மாற்றி நோட்டீஸா போடுங்க, ஃபுல்லா மக்களுக்கு கொடுங்க, தப்பு கிடையாது, எல்லாத்தையும் நீங்களே செய்யுங்க, நீங்களே செய்ய, நான் எத்தனை தான் செய்ய முடியும்? அதனால எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. அலந்துல நல்ல பண்ணீங்க, ஐடியா சொன்ன ஐடியா நல்ல ஐடியா, இன்ஷால்லா நீங்க வாங்க, நான் அபிப்பிராயம் சொல்றேன், ஐடியா தர்றேன், செய்யுங்க, இன்ஷால்லா சேர்ந்து செய்யும் எல்லாரும். நீங்கள் அறியாமை காலத்தில் உள்ளது போல் தபருஜ் என்னும் அழகையோ கவர்ச்சியோ வெளிக்காட்டக்கூடாதுன்னு நவீன தெரிகிறார்கள் நூல் அகமது. பெண்கள் முகத்தில் அழகான பகுதியா, நெற்றி இல்லையா, புருவம் இல்லையா, கண்கள் இல்லையா, மூக்கு இல்லையா, என்ன கேட்கிறாரு? தேவை இவை எல்லாவற்றையும் சேர்ந்திருக்கும் முகம் பேரழகு கொண்ட கவர்ச்சியாக இல்லையா? அல்லது குறிப்பிட்ட இந்த அழகுகளை மட்டும் பார்த்தால் இவர்களுக்கோ மற்ற ஆண்களுக்கோ ஹார்மோன்கள் வேலை செய்யாதா? ஆகவே பெண்களின் முகம் ஆண்களை ஈர்க்கக்கூடியதாகவே உள்ளது. முகத்தை மூடாத பெண்களுக்கும் முகத்தை மூட தேவையில்லை என கூறும் முஸ்லீம் ஆண்களுக்கும் கொஞ்சம் புரிய வையுங்கள். புரிய வச்சுட்டு தான் இருக்கிறோம், முகத்தை மூட தேவையில்லைன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்களுக்கு நீங்க தான் புரிய வைக்கணும். முகத்தை மூட தேவையில்லை, ஓப்பனா பச்சையா சொல்றாங்க, முகத்தை மூட தேவையில்லை, எந்த பொம்பளை எந்த ஆம்பளை கூட இருந்தாலும் போவான், முகத்தை மூடனா? இது யார் சொன்ன வார்த்தை? 15 வருஷத்துக்கு முன்னாடி ராமகோபாலன் சொன்ன வார்த்தை இது. பெண்கள் முகத்தை மூடிக்கிட்டு கண்ட கண்ட ஆம்பளைகளோட போறாங்க அப்படின்னு சொல்லி ராமகோபாலன் சொன்ன வார்த்தை. அந்த ராமகோபாலனுடைய ஊதுகுழலா இப்ப மாறி முகத்தை மூடாதீங்க, முகத்தை மூடனா எந்த ஆம்பளை எந்த பொம்பளை போலாம், யார் வேணாலும் ஊர் சுத்தலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், உங்களோட அழக மறைங்கிறான், இவர் முகத்தை மூடனா விபச்சாரியை கைது செஞ்சு கோர்ட்டுக்கு வரும்போது முகத்தை மூடிட்டு வரலாம், விபச்சாரி கைது செஞ்சு கோர்ட்டுக்கு வரும்போது முகத்தை மூடிட்டு வரலாம், அதனால நீங்க முகத்தை மூடாதீங்க. ஏன் விபச்சாரி கோர்ட்டுக்கு சுடிதார் போட்டு வர்றா, சுடிதார் போடாதீங்க, நிர்வாண மரங்கள் சொல்லுங்களேன், விபச்சாரி முகத்தை மட்டுமா மூடுறா, சுடிதார் போட்டு வர்றா, அதனால முஸ்லீம் பெண்கள் சுடிதார் போடாதீங்க, விபச்சாரி சுடிதார் போட்டு வர்றா, நீங்க நிர்வாணமா வாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? சோதரே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய பாவிகள் தான் இப்படி சொல்லுவாங்க. உலகத்திலே விபச்சாரமும் அனாச்சாரமும் பரவுவதற்கு காரணமா இருக்கும் தான் இப்படி சொல்லுவாங்க. இது ராமகோபாலன் சொன்ன வார்த்தை 15 வருஷம் முன்னாடி முகத்தை மூடாதீங்க, முகத்தை மூடாதீங்கன்னு சொல்லுவாங்க. முகத்தை முடிவு பொம்பளைங்களாம் முஸ்லீம் பொம்பளைங்களாம் கண்ட கண்ட காஃபிகளோட போறாங்க, கண்ட கண்ட அவங்களோட ஊர் சுத்துறாங்க அப்படின்னு ராமகோபாலன் சொன்னதை இன்னைக்கு ராமகோபாலனுடைய ஊதுகுழலா சில மாறி சொல்லிட்டு இருக்கானுங்க. இல்லன்னு சொன்னா அல்லாஹ் ரபுல்லான்னு சொல்றான், குர்ஆன்ல தெரிவா சொல்றான் சூரத்துல் அஹ்சாப்ல, யா அய்யுஹர் ரசூல் நபியே, கொல்லி அஸ்வாஜிக்க உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், பனாத்திக்க உங்களுடைய முஸ்லீம் பெண் உங்களுடைய பெண்களுக்கு சொல்லுங்கள், பெண் மக்களுக்கு சொல்லுங்கள், ஒன் இசாயில் முஸ்லீம் மூமினின மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், ஐ யுத்தினீன அலைகின்ன மின் ஜலாபிபிகின்ன, அவர்கள் தலை முக்காட்டை முகத்துக்கு கீழாக இறக்கி கொள்ள சொல்லி சொல்லுங்கள். தலை முக்காட்டை எங்க இருக்க சொல்றான்? அல்லாஹ் முகத்துக்கு கீழே இறக்கிங்க. அப்ப என்ன அர்த்தம்? முகத்தை மூடுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெல்ல தெளிவா சொல்றாங்க, நாங்க இஹ்ராம் கட்டிருக்க நேரத்தில் பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது, ஆனாலும் அரஃபால இருக்கிறோம், ரசூல்லாவோட இருக்கிறோம், இருக்குது எல்லாம் சஹாபாக்கள், அந்த நேரத்திலேயே ஏதாவது அந்நிய ஆண்கள் எங்களை கடந்து சென்றால் முகத்தை வச்சு நாங்கள் மறைச்சுப்போம், ஏதாவது பொருள் வச்சு மறைச்சுப்போம் முகத்தை. அந்த நேரத்தில் யாருக்கா தப்பான என்ன வருவாங்க? எஹ்ராம்ல இருக்கும் போது அரஃபால இருக்கும்போது சஹாபாக்களா இருக்கிறாங்க, ரசூல்லா உயிரோடு இருக்கிறாங்க, தப்பான என்ன வருமா? அது யாரை பார்த்து? உம்முல் மூமினீன், மூமிகளாம் தாய், அவங்களை பார்த்து எந்த யாருக்கும் தப்பான என்ன வருமா? அந்த காலத்திலேயே யாரா அண்ணி அவங்க கடந்து சென்றாலும் முகத்தை மறைச்சு போங்கிற ஆயுஷா ரதி இல்லாதா. இப்போ புடவை கடையில பொம்மைக்கு சேலையை ஊத்தாலே உத்து பாக்குற காலங்க இது. பொம்மை அதுக்கு சேலையை சுத்தி வச்சிருப்பான், அதை நின்று முறைச்சு பார்த்துருப்பான். அப்படிப்பட்ட கேடுகட்ட காலத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த காலத்துல பெண்கள் முகத்தை மறைக்காம போனா எவ்வளவு பெரிய சித்தனா இது, எவ்வளவு பெரிய குழப்பம் இது. மார்க்கத்தின் அடிப்படையில் பெற்றோர்களின் சொத்துக்களை ஒரு ஆண்மகனுக்கும் இரு பெண் மக்களுக்கும் எப்படி பிரிக்க வேண்டும் தாழ்மனு விளக்குவீராக. பெற்றோர் சொத்துக்களை ஒரு ஆண்மகனுக்கும் ரெண்டு பெண் மக்களுக்குமா? நாலு பங்கா போடணும். ஆண்மகனுக்கு ரெண்டு பங்கு, பெண் மக்களுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு பங்கு. மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு வீட்டில் இரு சகோதரிகள் ஒன்றாக கர்ப்பம் தரித்து குழந்தை பெற்றுக் கொள்வது எதன் விளைவுகள் ஏற்படுத்துமா? எந்த விளைவும் ஏற்படுத்தாது. அந்த காலத்தில் அம்மாவும் மகளும் ஒன்னா கர்ப்பமா இருந்திருக்காங்க. அம்மாவும் மகளும், அம்மாவும் கர்ப்பமா இருப்பாங்க, மகளும் கர்ப்பமா இருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்மாவும் கர்ப்பமா இருப்பாங்க, மகளும் கர்ப்பமா இருப்பாங்க. என்ன ஆயிப்போச்சு? ரெண்டு பேரும் குழந்தை பார்த்து நல்லா தான் இருப்பாங்க. அதனால ரெண்டு சகோதரி ஒன்னா கர்ப்பமா இருக்க, ரெண்டு கர்ப்பிணிகள் ஒன்னா சந்திச்சுக்க கூடாது. இதெல்லாம் காஃபியில கலாச்சாரம், இஸ்லாத்துல அப்படிலாம் கிடையாது. ஒரு விபச்சாரணத்துக்கு சரியத்து முறையில் உள்ள நல்ல ஒழுக்கமான பெண் மனைவியாக அமைய வாய்ப்புண்டா? அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதை பார்த்து சில விளக்கம் சொல்றேன் உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பார்த்து சொல்றேன் சொல்லி பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்ச மறந்து போயிடுது. நான் பார்த்து சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். மனைவியை பிரிந்து 3 வருடம் 2 வருடம் விசாவில் வெளிநாடு செல்கிறார்கள். மார்க்க அடிப்படையில் பிரிவு என்பது எத்தனை காலம்? தன்னிடம் தங்கமாக உள்ளது பேங்க். அடுத்த கேள்வியா? முதல்ல மனைவியை பிரிந்து 3 வருடம் 2 வருடம் விசாவில் வெளிநாடு போறாங்க, இதே முதல்ல தப்புங்க. மனைவியை பிரிஞ்சு பல வருஷ கணக்கில் வெளிநாட்டுக்கு போறது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இது நம்ம ஆளுங்க இந்த ஹராமான காரியம் செய்யறதுனாலதான் நிறைய ஹராம்கள் இங்கேயும் நடந்துருது, அங்கேயும் நடந்துருது. அதனால சரியத்துறை அடிப்படையில் அதிகபட்சமாக அதற்கு உமர்றது எல்லாம் சொன்னாங்க. 4 மாசம் போலாங்கிறாங்க. 4 மாசம் ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாம் அப்படின்றாங்க. அது தேவை ஏற்பட்டால் இந்த மாதிரி வருஷ கணக்கில் 10 வருஷம் 15 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் சொல்லி பிரிஞ்சிருக்கிறது பெரிய பாவம், மார்க்கத்தில் சரியில்லை. தன்னிடம் தங்கமாக உள்ளது பேங்கில் வைத்து கடன் பெற்று வியாபாரம் செய்கிறார்கள். நாம் அதை எடுத்து சொன்னால் தங்கத்தை விற்றால் திருப்பி வாங்க முடியாது என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு தங்கள் அறிவுரை கூறவும். தங்கத்தை வைத்தா திருப்பி வாங்க முடியாது, ஆனால் நரகத்தில் போட்டால் அல்லாஹ் திரும்ப வர முடியாது. அல்லாஹ் நரகத்தில் போட்டனா திரும்ப வரவும் முடியாது, அதையும் பார்த்துக்கணும். எவ்வளவு பணம் சொத்து இருந்தால் சரி, அது நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் இந்த விஷயங்களை பேசணுமோ, இந்த விஷயங்களை கேட்டோமோ, அதன்படி அமல்சியோட தௌஃபிக் தந்தல்வானாங்க. சோதரர் திருவற்றியூர்லேருந்து மதரசத்தில் கமாலியான்னு சொல்லி ஒரு ஹிப்ஸு மதரசாவுக்கு உங்களுக்கு உதவி தெரிய வந்திருக்கிறார்கள். உங்களால் முடிந்த அதிகமான உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.